బ్రహ్మాన్ వెంకటనాచార్య కవితార్కికకేసరీ వేదాంతాచార్య వర్యోమే సన్నిధత్తాం సదా కృతి జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వ విద్యానాం అయగ్రీవం ఉపాస్మహే. రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాచార్యం వందే వేదాంత దేశికం. శ్రీనాథ సమారంభాం నాశయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం. యో నిత్యమచ్యుత పదాం విజయుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తినాయ మే మే అస్మన్ గురోర్భగవతో సదైక సింధో రామాభ్యశ్వరణపద్యే. యత్పదాంభోరుహధ్యాన విధ్వస్తా శేషకల్మషః వస్తుతాం ఉపయాతోహం యామునేయం నమామిదం. చాంటింగ్ ఎనకు వంద ஸ்டாண்டர்ட் இதுவே கிடையாது. நம்ம வந்து எப்போ என்ன இதில் தோன்றுறதோ அப்போ அது மாதிரி சொல்லி எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அதனால் சந்தோஷம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு நாள் ஒரு தடவை சொல்லியிருப்பேன், அடுத்த நாள் அன்றைக்கி என்ன மூடோ அந்த ஒரு டியூனில் வருமா, அதனால் கற்றுக்கிற வாழ்க்கும் ஒரு சின்ன இஷ்யூ. அதனால் சரி 41 கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். எப்படி டோன் ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். దీర్ఘం దా శ్రీలింగం అది శాశ్వతీ సమాహ శుచీనాం శ్రీమతాం ధేహే. యోగభ్రష్టోభిజాయతే అథవా యోగినాం ఏవ. కులే భవతి ధీమతాం. ఏతద్ధి దుర్లభతరం. లోకే జన్మయది దృశం. తత్ర తం బుద్ధి సంయోగం. లభతే పౌర్వదేహికం. యతతే చ తతో భూయః. సంసిద్ధౌ కురు నందన. పూర్వాభ్యాసేన తేనైవ. క్రియతే హ్యవశోపి సః. జిజ్ఞాసురపి యోగస్య. శబ్ద బ్రహ్మాతి వర్తతే. ప్రయత్నాద్యతమానస్తు. యోగీ సంశుద్ధ కిల్బిషః. అనేక జన్మ సంసిద్ధః. తతో యాతి పరాం గతిం. తపస్విభ్యోధికో యోగీ. తపస్విభ్యోధికో యోగీ. ஞானிப்யோபி மதோ அதிகஹ. கர்மிப்யஸ்சாதிகோ யோகி. தஸ்மாத் யோகி பவ அர்ஜுன. யோகினாம் அபி சர்வேஷா. மத்கதேனாந்தராத்மனா. ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம். சமே யுக்த தமோ மதஹ. அதே சொல்லலாம் பார்ந்தது. ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபநிஷத்சு ப்ரஹ்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஆத்மநியம யோகோ நாம சஷ்டோத்யாயஹ. ஞான யோகம் பண்ணுங்க. அங்க என்ன போட்டிருக்க? ஆத்ம வெறும் தியான யோகம் தானே? இந்த ராமகிருஷ்ணா புக்ல என்ன பண்ணிட்டாவா, அந்த அந்த இதை போடாம விட்டுட்டா. அது அது அதுல என்ன போட்டிருக்கான் பாருங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். நம்ம சம்பிரதாயமா என்ன போட்டிருக்கான் பாக்கணும் பேரு. இந்த புக்ல அந்த லாஸ்ட்ல அந்த இது போடல, அது போடணும் ஆக்சுவலா. ஆக்சுவலா போடாம விட்டுட்டா. அதனால இன்னொன்னு பேரு பேரு வித்தியாசமா இருது. அது பப்ளிகேஷன் பப்ளிகேஷன் பேர் இது பண்றது. அது கடைசியில போட்டுருவா பாருங்க. சரி, இப்ப நம்ம யோகாபியாச யோகோ தான் சொல்லணும். யோகாபியாச யோகோ நாம சஷ்டோத்யாய. சரி, அடுத்தோட வச்சு எழுதினோம். எழுதினா தெரியப்படும். சரி, இப்ப ஆறாவது அத்தியாயத்தில் இருக்கோம். ஆறாவது அத்தியாயத்துல அதாவது பகுதா ஸ்ரோதவியம் பகுபியா ஸ்ரோதவியம். ஆமா, 37 ஆரம்பிக்கிறோம். 37 வெறும் பார்த்தோம். 37 யார் சன்னியாசி யார் யோகின்னு சொன்னார். சன்னியாசினாலும் யோகினாலும் கர்மயோகம் பண்ணணும் தான் தாத்பரியம். தவிர கர்மா விட்டவனு கிடையாது. கர்ம பலத்தை தியாகம் பண்ணதான் அர்த்தம் சொன்னார். அப்படி சொல்லிட்டு வரைச்சு அதை பத்தி சொல்லிட்டு கடைசியா மனசினுடைய இது வந்தது. கிருஷ்ணர் இடத்துல சாமிய யோகத்தை உபதேசம் பண்ணார். அதான் பகுதா ஸ்ரோதவியம் பகுபியா ஸ்ரோதவியம்னு நிறைய ரெப்படிஷன் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நிறைய வாட்டி கேட்கணும், நிறைய பேரிடந்து கேட்கணும்னு இருக்கு. ஏன்னா நம்ம மனசுல எப்பவுமே நல்ல விஷயங்கள் அவ்வளவு சீக்கிரம் தங்கறது இல்லை. அது நமக்கு சுவாபாவிகமாவே ஒரு எல்லாருக்கும் இருக்க ஒரு டிஃபிகல்ட்டி. வேண்டாத விஷயங்கள் நம்மளால நகர்த்த முடியல, அவைகளை உள்ளேந்து வெளில தள்ள முடியல, நல்ல விஷயங்களை உள்ள கொண்டு நிறுத்த முடியல. அதனால 700 ஸ்லோகங்கள் இவ்வளவு கமெண்ட்லயும் திருப்பி திருப்பி அதே விஷயங்கள் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுக்குதான் இவன் கேட்கறான் இந்த சாமி யோகம் சொன்னீங்க கிருஷ்ணா, அது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா என்னால முடியலையே. சஞ்சலத்வாது ஸ்திராம் ஸ்திதிம் ஏதஸ்ய அகம் ந பஷ்யாமி. இதனுடைய ஸ்திரமான தன்மையை என்னால் பார்க்க முடியவில்லை. ஏன்னா அவனே சொன்னா சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா, மனசு இருக்கு, சஞ்சலமா இருந்துட்டே இருக்கு. பிரமாதி பலவத் திருடம், என்ன பண்றது, என்ன போர்ஸ்ஃபுல்லா இழுத்துட்டு போறது தாத்பரியமா இருக்கு. அதுக்கு பகவான் சொன்னார் அசம்சயம் மகாபாகு, எஸ் நோ டவுட் அப்படின்னு. 35 நீ சொல்றது கரெக்டு தான், மனசுன்றது கட்டுப்படுத்துறதுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் சொன்னார். அப்புறமா என்ன ஆகுன்னு சொன்னார், வஷ்யனா மனசை வஷ்யமா வச்சிருந்தவனுக்கு யோகமான சித்திக்கும், மனசோட மனசுக்கு வஷ்யமா இருக்கிறவனுக்கு யோகமான சித்திக்காதுன்னு சொன்னார். அப்போ அர்ஜுனுக்கு ஒரு கேள்வி டவுட் வந்தது. எல்லாரும் ஆரம்பிக்கிற கர்மயோகத்தை, இப்போ கர்மயோகத்தை ஏன்னா ஆரம்ப ஜோடுதான் எல்லாருக்கும் ஆரம்ப சூறாகன்ற கதையில பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அப்படி வந்ததுன்னு வச்சுக்கோ, உடனே பேர் என்ரோல் பண்ணுறோம், போகிறோம். நமக்கு ஆசை இருக்கு, யோகா கிளாஸ் திருப்பி போகிறோம், சோப்ரா கிளாஸ்னு அங்கே போகிறோம், எல்லா இடத்துக்கு போயிட்டு வளரும். அப்புறம் என்ன இருந்தது, 4-5 கிளாஸ் கழிச்சு சொல்றது. இட் இஸ் வந்து நேச்சுரல், ஏன்னா நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, நம்மளால மேனேஜ் பண்ண முடியல வச்சுக்கோம். தட் இஸ் அ ரீசன். இப்போ கர்மயோகத்தை ஜோர ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு பாதிலேயே டியூ டு மெனி ஃபேக்டர்ஸ், ஏஜ் ஆகிடுது, இல்லை உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லை மரணம் சம்பவிச்சிடுறது, இப்படி கர்மயோகத்தை ஒருத்தர் பன்னெண்டு வச்சு பாதியில விட்டா அவ கதி என்ன? திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கணுமா, இந்த பரமபதம் மாதிரி எங்கேயாவது போயிட்டு திருப்பி வரணுமா அப்படின்னு கேட்டா அது சொல்ல, அதான் கேக்குறாங்க என்ன கதின்னு கேட்க போறான். அதுக்கு பகவான் பதில் சொல்ல போறாரு, ஒன்றும் பயம் இல்லை, இதை ஆரம்பிச்சு விட்டவாளுக்கு எந்த விதமான ஒரு பயமும் கிடையாது, விட்ட இடத்துல தொடங்கலாம் அப்படின்னு தாத்பரியம் அதுக்கு. ஏன்னா ஞான யோகத்தை விட்டவனுக்கு ஃபால் வந்து ரொம்ப ஸ்டீப். ஞான யோகத்தை மேற்கொண்டு ஒருத்தன் விழுந்துட்டானேன்னா அவனுக்கு வந்து விழுந்தது விழுந்தது தான். ஆனா கர்மயோகம் பண்ணி ஒருத்தன் பாதியில விட்டுட்டான்னு சொன்னா திருப்பி அவனுக்கு அந்த கர்மயோகத்தை பர்சீவ் பண்றதுக்கு உண்டான ஒரு ஒரு பிறப்பு கிடைக்கலாம். இல்ல அவனுடைய என்னென்ன அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்பட்டனோ, ஏன்னா வழியில ஏதோ ஒரு இப்ப விஸ்வாமித்ர தத்த சொன்னார் பண்ணாருன்னா வழியில ஏதோ ஒரு இளைஞல் ஏற்பட்டது, உடனே ஸ்லிப் ஆகி போயிட்டார் இல்லையா, அப்ப தபஸெல்லாம் அவருக்கு போயிட்டு திருப்பி பண்ற. இப்ப இந்த மாதிரி இவனுக்கு ஏதாவது ஆசைப்பட்ட விஷயங்களை பர்சீவ் பண்ண தோணித்தனா என்ன சொல்ல போறாருன்னா அந்த ஆசையெல்லாம் அனுபவிச்சப்பறம் திருப்பி வந்து கண்டினியூ பண்ணுவான் அப்படின்னு சொல்ல போறார். அப்ப அதுக்கு உண்டான கண்டிஷன்ஸ் எல்லாம் அமையும், அப்படிப்பட்ட குலத்துல இருக்கும் அந்த திருப்பியும், அந்த சம்சாரங்கள் திருப்பியும் வரத்துக்கு உண்டான ஒரு குலத்துல பிறப்பா, இல்ல யோகாபியாசம் கர்மயோகத்திலயும் ஈடுபட்டு இருக்க குடும்பத்திலயும் பிறக்கலாம் அப்படின்னு சொல்ல போறாரு. இப்போ அதான் அர்ஜுன உவாச்ச, அர்ஜுன கேக்குறான், அயதிஹி ஸ்ரத்தையோ பேதஹ யோகா சரித மானசஹ அப்ராப்தி யோக சம்சித்தியும் காம் கதியும் கிருஷ்ண கச்சதி. காம் கதின்னா எந்த கதியை அவன் கிருஷ்ணா எந்த கதியை அடைகிறான் எவன் யோக சம்சித்தியும் அப்ராப்திய. ஏன்னா யோகம்னா என்ன, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா யோகாக்கு அந்த ஆத்ம சாட்சாத்காரம், அவ்வளவு தூரம் போயிட்டு ஆத்ம சாட்சாத்காரம் அடையாமையே ஒருத்தன் சுதனா போயிட்டான்னா சரீரம் போயிட்டு பண்ண முடியாது, திருப்பி ஒரு அதுக்கு ஒரு யோகியமான சரீரம் மனது போகணும். அப்ப யோக சம்சித்தியும் அப்ராப்தியனா அந்த ஒரு இதை கிடைக்காமையே போயிட்டான்னா அவன் யாரு? ஆ யதிஹி, அதாவது பகவான் என்ன பாக்குறான்னு கேட்டா ஸ்ரத்தையை தான் பாக்குறான். எல்லாருக்குமே ஞானம் அவ்வளோ பக்குவமாக ஞானம் இருக்குமான்னு கேட்டால் தெரியாது, எல்லாருக்கும் அந்த கேப்பபிலிட்டி இருக்குமான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் ஸ்ரத்தை இருந்தாலே மிச்சத்தை பகவான் பூர்த்தி பண்ணிப்பான். அதுதான் எதிர்பார்க்கறது ஸ்ரத்தை தான், ஸ்ரத்தையோ பேதா. ஸ்ரத்தையும் இல்லைன்னா அவன் கர்மயோகே கிடையாது ஆக்சுவலாக, அது நம்ம கவனிச்சு அதுக்காக தான் பதங்கள் வந்து போட்டிருக்கான். ஸ்ரத்தையா உபேதகன்னு சொன்னால் ஸ்ரத்தையோடு கூடியவன், ஆனால் அயதி அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரெயின்ட் இல்லை. யோகாத்து சலித மானசக, சலித மானசகனா ஒரு வாண்டரிங் மைண்டை உடையவன். அப்படி இருக்கிறவன் என்ன ஆவான் கேட்டேன், அவனே கேட்கறான், அவனே அதுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறான் பகவானுக்கு. நீ சொல்லுந்து கச்சின் கச்சின்னோ பய கச்சின்ன உபய விப்ரஷ்ட சின்னாபிரம் இவ நஷ்யதி அப்பிரதிஷ்டோ மகாபாகோ விமூடோ பிரம்மணா பதி. 38வது பத்தியம். கச்சின் கச்சின்னு ஒரு கேள்வி, கச்சித்துனா ஒரு கேள்வி கேட்கறதுக்கு அது ஒரு இது கிம் அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி அப்பி அப்பி சொல்றதும் கேள்விக்கு யூஸ் ஆகும். அப்பி குஷலம் அப்படின்னு சொன்னா என்ன சௌக்கியமா அப்படின்னு கேக்குறது. அவன் என்ன பண்றான், உபய விப்ரஷ்ட சின்னாபிரம் இவ, இந்த மேகத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். பெரிய மேக கூட்டத்திலேருந்து ஒரு சின்ன மேகமானது பிரிஞ்சு போடுது, பிரிஞ்சு போச்சு வச்சுக்கோ, திரும்பியும் அந்த மேகத்தோட போய் சேர்றதும் இல்லை, நசிஞ்சும் போயிடுவது. இப்ப என்ன தாத்பரியம் கேட்டா, கர்மயோகமா பண்ணச்சு எந்த கர்மாவை பண்றானோ அந்த கர்மாவனோட பலன் இவனை கிடைக்க போறது இல்லை. ஏன்னா இவன் மோட்சத்துக்கு மோட்சாபிலாஷி, மோட்சத்தை ஆசைப்படுறான். அப்ப மோட்சத்தை ஆசைப்பட்டிருக்கான், கர்மயோகம் பண்ணச்சு அந்தந்த கர்ம பலன்லாம் பரித்தியாகம் பண்ணிட்டு மோட்சத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதான் அவனோட கேள்வி. இப்ப மோட்சத்தை அவ்வளவு தூரம் போகாம உள்ளே அவன் நவிட்டான்னா ஏற்கனவே பண்ண கர்மாலாம் இருக்கணும், அந்த கர்மாவை அட்லீஸ்ட் பலனுக்காக பண்ணிருந்தா அந்த கர்ம பலனாலும் கிடைக்கும். இப்ப அந்த கர்ம பலனும் போச்சு மோட்சமும் போச்சுன்னா அந்த சின்னாபிரம் இவ எங்க நஷ்டமா போயிடுவானான்னு அவன் கேட்கணும். அப்பிரதிஷ்டா மகாபாகு விமூடா பிரம்மணா பதி, அந்த ஆத்மாவை அடையக்கூடிய பாதையிலிருந்து அவன் நழுவினவன் இதுவும் போச்சு அதுவும் போச்சுன்னு சொல்வா. இத்தோபி பெஸ்டா ததோபி பெஸ்டான்னு இந்த ரயில்வே ஸ்டேஷன் கியூ தான் அதுக்கு எக்ஸாம்பிள். நம்ம போய் இல்லை டோல் கேட்டில் போய் நிற்கிறோம் பாருங்க, காரில் வரைச்சே நம்ம அங்கேருந்து பார்க்கச்சே ஒரு கியூ நம்ம இழுக்கும், ஃபாஸ்ட்டாக போகிறாமல் நம்ம போய் இழுக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒழுங்காக நம்ம வர கியூ விட்டுட்டு அங்கே போய் நிற்போம். நின்றுட்டே ரைட்டே பார்த்தா நம்ம எந்த கியூ விட்டுட்டு வந்தோமோ அந்த கியூ வேகமாக போவோம். கடைசியில் என்ன பண்ணுவோம், நம்ம கிட்டக்க போச்சு அவன் கேட்டை போட்டுடுவான் லஞ்சில் ஏதாவது. அது மாதிரி அதுவும் போச்சு இதுவும் போச்சு இந்த கதையா, அவனோட கதி என்ன? இது ஹியூமன் மைண்டுக்கு ஒரு டெண்டன்சி தானே, எது ஃபாஸ்ட்டாக போகிறதோ அதில் போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏதன்மே சம்சயம் கிருஷ்ணா, இந்த என்னுடைய சம்சயம் இருக்கே சேத்தும் மருகசி அசேஷதா, இதை கம்ப்ளீட்டா நீ தான் வந்து இதை தீர்த்து வைக்கணும். சேத்தும்னா அதை போக்கடிக்கிறதுக்கு. ஸ்வதன்யா சம்சய சம்சயஸ்தி அசிய சேத்தாகி சேத்தாகி ந உபபத்தியத்தை. 39வது பத்தியம். உன்னை காட்டிலும் பரிபூர்ணமான ஞானத்தை உடையன் வேற யாரும் கிடையாது. இந்த சம்சயத்தை போக்குறதுக்கு உன்னை விட்ட ஆள் கிடையாது, நீதான் சேத்தா. சேத்தானா அதே போக்குபவன் அப்படின்னா அர்ஜுனுடைய விண்ணப்பம். பாஷ்யக்காரருடைய இது பார்க்கலாம், ஸ்ரத்தையா யோகே பிரவிருத்தா, ஸ்ரத்தையுடன் யோகத்தில் கூடியவன், திருடதர அபியாச ரூப யத்ன வைக்கல்யேன யோக சம்சித்தின் அப்பிராப்திய. திருடதரமான ஒரு அபியாச ரூபத்தை மேற்கொள்றதுக்கு உண்டான எத்தனம் இருக்கும்னா அது விகலகா விகலான்னு சொன்னா அது போயிடுது, சித்திலமா இருக்கு. அதனால யோக சம்சித்தின் அப்பிராப்திய, யோக சம்சித்தியை அடையாம யோகாத்து செலுத்தமானதாக யோகத்திலிருந்து நழுவியவன் காங்கத்தின் பச்சதி அப்படின்னு வியாக்கியானம். உபய விபிரஷ்டா, உபய விபிரஷ்டானா இதோபி பிரஷ்டா ததோபி பிரஷ்டா, இங்கிருந்து நழுவிட்டான் அங்கிருந்து நழுவிட்டான். அயம் சின்னாபிரமிவ கச்சித் ந நஷ்யதி. சின்ன அப்ரம், அப்ர அப்ரம்னா மேகம், சின்ன அப்ரம் சொன்னா பெரிய மேகத்திலேருந்து பிரிஞ்ச ஒரு சின்ன மேகம், அந்த மேகம் மாதிரி இவன் வந்து அழிஞ்சிடுவானோ. யதா மேக சகலஹா, சகலஹானா பீஸ். சம்ஸ்கிருதத்துல உச்சாரணம் கரெக்டா இருக்கணும். சகலஹா சகலஹா அர்த்தம் வேற, சகலஹான்னு சொன்னா பூர்த்தியா இருக்கிறது, சகலஹான்னு சொன்னா ஒரு பிட்டு, அதுல சகலங்கள்லாம் சேர்ந்தது சகலம். அப்ப சொல்லிச்சு சாக்கு பதில ஷாஸ்னா அர்த்தம் போயிடும். அது மாதிரி மேக சகலஹானா ஒரு மேக துண்டு. பூர்வஸ்மாத்து மகதோ மேகாத்து சின்னஹா, முன்னாடி ஒரு பெரிய மேகத்திலிருந்து பிரிஞ்சு போயிருக்கு. நம்மளே பொழுது போகலன்னா அப்படி வானத்தை பார்க்கலாம், பார்த்துட்டு வச்சுக்கோ, சின்ன மேகம் மட்டும் இங்கேயும் அங்கே வேகமாக போயிட்டு இருக்கோம், எங்கேயோ அது போகிற போக்கில் எங்கேயோ பெருசாக பிரிஞ்சு போயிருக்கும். அது அது போய் டெஸ்டினியை சேருமா கேட்டால் தெரியாது, ஏன்னா காற்று பலமாக அடிக்கிறது எவ்வளோ காரணங்கள் இருக்கு. பரம் மகாந்தம் மேகம் அப்பிராப்திய, இன்னொரு மேகத்தை அடையிறதுக்காக போகணும்னு வச்சுக்கலாம், இங்கேருந்து பிரிஞ்சு அப்பிராப்திய அதை அடையாம மத்தியே வினஷ்டோ பவதி, நடுவிலேயே நஷ்டமா ஆயிடுறதே. ததாயேவ கச்சித் நஷ்யதி, அது மாதிரியே இவன் நாசத்தை அடைவானா. கதம் உபய விபிரஷ்டதா அப்பிரதிஷ்டோ விமூடோ பிரம்மணா பதி இது, எப்படி உபய விபிரஷ்டதா இப்போன்னு கேட்டா இந்த கேஸ்ல அதான் சொல்லப்படுற அப்பிரதிஷ்டா பிரம்மணா பதி. ஆத்மாவை தரிசிக்கக்கூடிய மார்க்கத்திலிருந்து பிரதிஷ்டமா இல்லை நழுவிட்டா. அதற்கு மேல யதாவசிதம் ஸ்வர்காதி சாதன பூதம் கர்ம பலாதி சந்தி ரஹிதஸ்ய அஸ்ய புருஷஸ்ய. ஸ்வர்காதி, ஏன்னா ஒரு ஒரு கர்மாக்கும் ஒரே கர்மா இல்லை, நிறைய கர்மா அங்கங்கள் நிறைய கர்மா இருக்கு. அப்போ ஒரு ஒரு கர்மாக்கும் ஒரு பலன் உண்டு. அதுக்கு பலன்கள் என்னென்ன பலன்கள்னா ஸ்வர்க்க ஆதி, ஸ்வர்க்கம் முதலிய. அப்ப அந்த ஸ்வர்காதி சாதன பூதம் கர்ம, ஸ்வர்க்கம் இத்தியாதியில அடையறதுக்கு சாதனமா இருக்கக்கூடிய கர்மா இருக்கு, அதை என்ன பண்ணிட்டான், பலத்தெல்லாம் தியாகம் பண்ணி பண்ணிட்டான். பலாபி சந்தி ரைத்தசிய, பலாபி தந்தி ரைத்தசன்னு சொன்னா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் இல்ல பகவத் கைங்கர் ரூபம்னு இவன் வந்து கர்மாவை பண்ணிட்டான் இப்போ. அப்ப அத்திய புருஷஸ்ய ச பல சாதனத்தின பிரதிஷ்டா நவதி இத்தி அப்பிரதிஷ்டா, அந்தந்த பலனையும் அடையலன்னு அதுவும் போச்சு இப்போ. அப்படியான்னு கேட்டா ஏ பிரகராந்தே பிரம்மணஸ்பதி விமூட தஸ்மாத் பதப்பிரச்சுத அத உபயபிரஷ்டதையா கிம் அயம் நஷ்யதி ஏவ உத ந நஷ்யதி. கண்டிப்பா அந்த பலன்ல நழுவிட்டான், ஏன்னா பழத்தை தியாகம் பண்ணிட்டு கர்மா பண்ணியிருக்கான் இப்போ. இப்ப ஆத்மாவுக்கு போயிட்டு இருக்க வழியில இப்ப இதுவும் இவனுக்கு இதுல இருந்தும் நழுவிட்டான், அதனால ரெண்டுத்துல இருந்தும் நழுவிடுவானா இல்ல என்ன ஆகுன்னு கேக்குறான். தம் ஏனம் சம்சயம் அசேஷதா சேத்து மருகசி, அந்த இந்த இப்படிப்பட்ட சம்சயத்தை அசேஷதகன்னு சொன்னா பூர்த்தியாக தீர்த்து வைக்க நீதான் ஏற்றவன். ஸ்வத பிரத்யக்ஷேன யுகபது சர்வம் சர்வதா ஸ்வதையேவ பிரஷ்யதா, அதுக்கு விசேஷனம் போட்டுண்டார். ஸ்வத பிரத்யக்ஷேன யுகபது, யுகபதுனா சைமல்டேனியஸ், சர்வஜன் அப்படின்னு சொன்னா தப்பு கேட்டா எந்த விதமான ஒரு அபேட்சை இல்லாம மொத்தத்தையும் கிரகிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கிறது சர்வஜன். இப்ப நமக்கு இந்திரியத்தோட அபேட்சை தேவை, இப்ப இப்ப பிரசன்ட கிரகிக்கிறதுக்கு, ஃபியூச்சரை கிரகிக்கிறதுக்கு நம்ம சக்தியே கிடையாது. பாஸ்ட ரீகலெக்ட் பண்றதுக்கு புத்தி சரியா இருக்கணும், ஏதாவது உள்ளுக்குள்ள கோளாறுன்னு வச்சுக்கோங்க மெமரி போயிடுறது. எவ்வளவோ வியாதிகள்லாம் சொல்றா, அல்சைமர்ன்றா அப்படின்லாம் சொல்றா, எல்லாம் என்ன காரணம், பிரெயின் செல்ஸ் போயிடுதுன்னா கம்ப்யூட்டர் மாதிரி தான், ஹார்ட் டிஸ்க்ல சில போர்ஷன்ஸ் ஒர்க்கால வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டர் ரிட்ரீவ் பண்ணாது. அது மாதிரி தான் நமக்கும், நமக்கு இந்த பிரெயின்ல எதிர்பார்த்துருக்கு இந்த தசையில. அப்போ மெமரிக்கும் இந்த பிரெயின் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஆனா சர்வஜன்னு சொன்னா மூன்று காலத்திலையும் அப்படியே பாஸ்ட் எல்லாம் இங்க இருக்கும், பிரசன்ட் எல்லாம் இங்க இருக்கும், ஃபியூச்சர் எல்லாம் இங்க இருக்கும், அப்படியே மூணுத்தையும் பாஸ்ட் இருக்க மாதிரி ஒரு ஒரு ஞானத்தை உடைய யாரு, இந்த பரமாத்மா. கால தேச ரெண்டும் ரெண்டும் லென்ஸோடு எல்லாமே அப்படி ஃப்ரண்ட்ல இருக்கும், அப்படி வியூல எல்லாமே அப்படி இருக்கும். அங்க பாஸ்ட் இங்க பிரசன்ட் பிரச்சனை வச்சுக்கல, இங்க எந்த தேசம் அங்க அந்த தேசம் நினைச்சு பாக்குற மாதிரி இருக்கு. அது நினைச்சு பாக்குறதே கஷ்டம். அப்படிப்பட்ட அதான் சர்வஜ்ஞத்தம். ஸ்வதயேவ பஷ்யதா, தானா பாக்குறது. ஸ்வதயேவனா இப்ப நம்ம சிசிடிவி வச்சுட்டு ஒரு ரூம்ல உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கலாம், ஏதோ மூலமா, அப்படியும் கிடையாது. ஸ்வதயேவ, தானாவே பார்த்துண்டு. ஸ்வத்தா அந்யா, உன்னை காட்டில வேற ஒருத்தர் இந்த சம்சயத்தை போக்கடிக்கிறதுக்கு கிடைக்க மாட்டார். தாத்பரியம் ஸ்ரீ பகவான் வாச நாற்பதாவது பத்தியம் அல்லது ஸ்ரீ பகவான் வாச பார்த்த நைவேக நாமுத்திர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாணக்கிருத்த கச்சித் துர்கதிம் தாத கச்சதி. தாத்தன்ற பதம் சுவாரஸ்யமான பதம். தாத்தா நம்ம தாத்தா சொல்றோம், அப்பாவுக்கும் தாத்தான்னு கூப்பிடலாம், குழந்தையும் தாத்தான்னு கூப்பிடலாம். ஒரு ஆசையா கூப்பிடுது குழந்தாயின்ற மாதிரி, ஏன்னா இவன் அறியாம கேட்கிறான், அதுக்காக அப்படிட்டா கண்ணா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தாத்பரியம். கிருஷ்ணனே கண்ணான்னு சொல்ற மாதிரி இருக்கு. கண்ணா அப்படி இல்லை, பார்த்த நெய்வ இக நா அமுத்திர, இகனா இங்கு, அமுத்திரனா வேற, வேறு உலகில்னு அர்த்தம், எல்ஸ்வேர்னு அர்த்தம். வினாசகா தச வித்தியதே ந வித்தியதே அர்த்தம். யாருக்கு? அப்படிப்பட்ட அந்த யோகாபியாசத்துல, அதாவது கர்மயோகத்துல இறங்கினவனுக்கு வினாசமே கிடையாது. வினாசம் கிடையாதுன்னு என்ன அர்த்தம்னா, அவன் சேர்த்து வச்ச பலன் அவனுக்கு கிடைக்கும். எப்படி போட மாதிரி இல்ல, சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ள விட்ரா பண்ணா மொத்தம் இன்ட்ரெஸ்டும் கிடையாது அப்படி இல்லை. ஒரு நாள் எப்படி போட்டாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் உண்டு, அந்த மாதிரி கணக்குல வச்சுக்கணும். அதனால எவ்வளவு இது பண்ணாலும் உண்டு. வினாசக தசிய ந வித்தியதே நகி கல்யாணக்கிட்ட கஷ்டத்து. ஒரு புண்ணியகாரியம் பண்ணியவன் இருக்கணும், அவனுக்கு துர்கதியும் தாத்த ந கச்சதி, அவன் துர்கதி அடையவே மாட்டான்னு சாதிக்கிறார். ஸ்ரத்தையா யோகே பிரக்ராந்தசிய தஸ்மாத் சச்சுதசிய இகச்ச, ஸ்ரத்தையா ஸ்ரத்தையோடு கூட யோகத்தில் ஆரம்பித்தவன், தஸ்மாத்னு அதிலிருந்து சச்சுதசிய நவீனவனுடைய இகச்ச அமுத்தச்ச, இங்கேயும் சரி வேறு உலகிலும் சரி, விநாசக ந வித்தியதே, அவனுக்கு விநாசமானது கிடையாது. வித்தியதேன அஸ்தி பவதி வர்த்ததே இத்யர்த்தஹ. பிராகிருத ஸ்வர்காதி போகானுபவே பிரம்மானுபவே ச அபிலஷித அனவாப்தி ரூபஹ பிரத்யவாயாக்கியஹ அனிஷ்டாவாப்தி அனிஷ்ட அவாப்தி ரூபச்ச விநாசோ ந வித்தியதே இத்யர்த்தஹ. எதுக்காக எதாவது சொல்லணும்னு கேட்டா, பூர்வ மீமாம்சா இருக்கு இல்லையா, பூர்வ மீமாம்சானா யாக யஜ்ஞாதிகள் பண்றது. சில யாக யஜ்ஞங்கள் பண்ணச்சே யஜமானவன் அதுல வந்து பூர்த்தி பண்ணும் யாகத்தை, ஏதோ காரணத்தினால அவன் பூர்த்தி பண்ணலன்னு சொல்லிட்டா அவனுக்கு அந்த பிரம்ம ராட்சசன் மாதிரிலாம் ஆயிடுவான். அதான் நம்ம அந்த இதுல பாக்குறோம், கைஷிக பிராணத்துல எம்பாழ்வந்ததெல்லாம் பார்க்கச்சு, யாகத்தை பண்றான், யாகத்தை உள்ள ஏதோ லோபத்தினாலேயோ இல்ல மரணம் சம்பவிச்சிடுறதோ அப்படிலாம் அந்த யாகமானது நடுல லோபம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு வேண்டின கோரின பலன் கிடைக்காதது இருக்கட்டும், உள்ளதுக்கே மோசம்னு இருக்கிறதும் போச்சு. இப்ப எங்க இருந்தாலும் அங்கிருந்து நழுவி ஏதோ ஒரு பிறப்பு அடைஞ்சு திருப்பி ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தாதான் ஒரு ஒரு புண்ணிய ஆத்மாவோட சம்பந்தம் ஏற்படணும். புண்ணிய ஆத்மாவோட சம்பந்தம் ஏற்படுச்சு திருப்பி அந்த பாவம் போய் மறுபடியும் மனுஷன் கிடைக்கிறதுக்கு இருக்கு. அதான் சொல்ற பிராகிருத ஸ்வர்காதி போகானுபவே பிரம்மானுபவேச்ச. இப்ப இருக்கக்கூடிய பிராகிருத ஸ்வர்காதினா மெட்டீரியல்னு வச்சுக்கலாம், இல்ல தொடங்கின இந்த ஸ்வர்காதி போகம் இருக்கணும், அது பிரம்ம அனுபவேச்ச, அது ஒரு பக்கம். அபிலஷித அனவாப்தி ரூபக பிரத்யவாயாக்கியக, பிரத்யவாயம்ன்ற பாபம் வந்து சேராது. பிரத்யவாயம்ன்ற பாபம் வந்து ஒரு பாபம், அது பண்ணின கர்மாவை தொடங்கி பாதில விட்டா அல்லது நித்திய கர்மாவை பண்ணாம இருக்குச்சு அப்படிப்பட்ட. அனிஷ்ட அவாப்தி ரூபச்ச, தேவையானது வந்து சேர்றது, தேவையானது வராததுன்னு ஒண்ணு, தேவை இல்லாததும் வந்து சேர்றதுன்னு இருக்கணும். அப்படிப்பட்ட விநாசம், விநாசம்னா ஆத்மாவுக்கு எப்படி விநாசமே கிடையாது. ஆத்மாவுக்கு அழியாத வஸ்து ஆத்மா, ஏன்னா அது உண்டாக்கப்படுறதே இல்லை. நாசம் எதுக்கு ஏற்படும் கேட்டா, உண்டாத வஸ்துக்கு தான் நாசம் ஏற்படும், உற்பத்தியே இல்லாத வஸ்துக்கு நாசமும் கிடையாது. அதனாலதான் பிரகிருதிக்கும் கிடையாது. என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம சம்பிரதாயத்துல இந்த பிரைமார்டியல் இந்த நேச்சர்னு சொல்றோம்னா பிரகிருதிக்கும் நாசமே கிடையாது, அவாந்தர நாசம் உண்டு, அது அங்கங்க மாற்றத்தை அடைஞ்சுட்டே இருக்கும். ஆனா கடைசியா அதுக்கு விநாசம் தான் என்னன்னு கேட்டா, இப்படி மேனிஃபெஸ்டடா இருக்கிற ஃபார்ம் போய் அன்மேனிஃபெஸ்டடா ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் இல்லாம அப்படி போய் ஒரு சூட்சமா இருந்துட்டு இருக்கதான், அதுக்கு அதை பொறுத்தக்கு விநாசம். ஆத்மாவுக்கு என்ன விநாசம் கேட்டேன்னா, இப்ப நமக்கு இப்ப சரீரத்தோட இருக்கும், இப்போ நேம் அண்ட் ஃபார்ம் இருக்கு, நமக்கு எபிலிட்டி இருக்கு, இப்போ எல்லாம் பண்றதுக்கு இந்த சக்தியெல்லாம் இழந்து அந்த மேட்டரோட கூடவே ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து கட்டி இருக்கிறது அப்படியே, அதுதான் அதுக்கு விநாசம். அப்ப திருப்பி சிருஷ்டி வரைச்சு திருப்பி புது சரீரம் உண்டாகி எடுத்துட்டா அது சிருஷ்டி. அதனால எப்பயுமே நாசம் கிடையாது. அதனால நாசம்னா என்னன்னு போட்டுட்டார். நாசம்னா என்னன்னா அபிலமிஷ அனபாப்தி ரூபா, ஆசைப்பட்டது அடையாம இருக்கிறது, அல்லது பிரத்யவாயாக்கிய அனிஷ்ட அபாப்தி, அல்லது பிரத்யவாய பாப்பம்ன்ற மாதிரி நமக்கு எது இஷ்டம் இல்லையோ அது வந்து சேர்றது, ரெண்டுமே கிடையாது. நகி நிரதிசய கல்யாண ரூப யோகத்து கஷ்டித்து காலத்திலேயே துர்கத்தின் வச்சதி. இந்த நிரதிசயமான ஒரு மங்களகரமான அந்த யோகம் இருக்கு, அதிலிருந்து நழுவினவன் மூன்று எக்காலத்திலும் ஒரு கெட்ட நிலையை அடைவதில்லை, துர்கதியை அவன் அடைவதே இல்லைன்னு தாத்பரியம். அப்ப என்ன ஆகும்னு சொல்லப்படுற கதம் மயம் பவிஷதி, அப்ப என்னதான் அவனுக்கு ஆகும், வாட் இஸ் தி ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டா சொல்ல, பிராப்திய புண்ணியகதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாக சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோகபிரஷ்டோ அபிஜாயதே. என்ன பண்ணுவான்னு கேட்டா, புண்ணியகிருத்தாம் லோகான் பிராப்திய, புண்ணியகிருத் அப்படின்னா புண்ணியங்களை செய்பவர், புண்ணியகிருத்தாம்னா அந்த புண்ணியகிருத்துகள்லாம் இருக்காளோ அவளுடைய லோகங்களை எல்லாம் அடைஞ்சி பிராப்திய. 224 லாஸ்ட் பிராப்திய லோகான், லோகான் அந்த லோகங்களை உஷித்வா உஷித்வான அங்கு வாழ்ந்து அங்கு அனுபவித்து, எப்போ சாஸ்வதீஹி சமாஹா, சமாஹானா வருஷங்கள் அர்த்தம், சாஸ்வதீஹி சமாஹானா லாங் டியூரேஷன் இருந்துட்டு நன்னா, அதாவது ஆசையெல்லாம் போகணும் அது வரைக்கும் அனுபவிக்கணும். தசரதனை பத்தி சொல்லிச்சு காளிதாசன் சொல்றான், இது ரகுவம்சம் வாசிருப்பேன் இல்லையா, என்ன ஸ்லோகம் வந்து முதல் ஸ்லோகம் நிர்விஷ்ட விஷய ஸ்னேகா அப்படின்னு சொல்றான். தசரத தசாந்தம் உபயவான், தசரதன் என்ன பண்றான்னா அவனுடைய கடைசி காலத்துல இருக்கான், எப்படி இருக்கான் கேட்டா ஒரு விளக்கோட கம்பேர் பண்றான் காளிதாசன். நிர்விஷ்ட விஷய ஸ்னேகா, அதான் மகாகவிகளுடைய ஒரு ஸ்னேகம்னா என்ன ஆசை, நிர்விஷ்ட விஷய ஸ்னேகம்னு சொன்னா அந்த விளக்கு எப்படி இருந்தா காலங்காத்தால எல்லா எண்ணையும் இழுத்துட்டு அந்த திரி, அந்த திரி என்ன பண்றது எல்லா எண்ணையும் சாப்பிட்டுட்டு கடைசியில் எரிஞ்சுட்டு இருக்கு. இவன் என்ன பண்ணா எல்லா ஆசையும் அனுபவிச்சுட்டு போரும்பா இனிமேல் ஒன்னும் அனுபவிக்கிறதுக்கு இல்ல அப்படின்னு இவன் இருக்கான். ரெண்டு எப்படி பிரகாசமா இருக்கு, ஏன்னா அணைய போற விளக்கு இது. ச தசாந்தம் உபேயவான், தசைனா தசையுடைய அந்தத்தை உபேயவான அடைந்தவனாக இருந்தான். பிரதீபார்ச்சுன்னு சொல்ற பிரதீபனா காலங்காத்தால உஷசி, இவ காலங்காத்தால இருக்கக்கூடிய பிரதீபகனா அந்த திரி மாதிரி தசரதன் இருந்தான். அப்போ அவ்வளோ காலம் ஆச்சு அவனுக்கு எல்லா ஆசையும் அடங்கி இனிமே நமக்கு ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னா ராமே ஷீஹி நசியதாம்னு அடுத்து ராமன் இடத்துல ராஜ்யத்தை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காரு. அது காளிதாசனுடைய இதில் வருது. அது மாதிரி சாஸ்வதி சமாக உஷித்வா எவ்வளோ இருந்தால் அனுபவம் வந்து திகட்டமோ இருக்கான். அப்படி என்ன பண்ணுறான், சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே, சுத்தமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமதாம் சொல்கிற இடத்துல நல்ல சமிருத்தியாக இருக்கக்கூடிய உள்ள குடும்பத்தில் பிறந்து யோக பிரஷ்டக அபிஜாயத்தே, அப்படிப்பட்ட வீட்டில், கேகன்னா வீடு, கிரகம்னாலும் கேகம்னாலும் வீடு, கிருஹிணி கிரகம் உச்சதேன்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி கிரகம்னாலும் வீடு கேகம்னாலும் வீடு, கேகன வீட்டில் யோக பிரஷ்டக அபிஜாயத்தே தோன்றுகிறான், யோகத்தில் நழிவன் தோன்றுகிறான். எஜ்ஜாத்திய போகாதி காங்கையா யோகா சச்சுதா, எதை ஆசைப்பட்டு கொண்டு எதை ஆசைப்பட்டு கொண்டு யோகத்திலேருந்து சுத்தனாயிட்டானோ, சத்தையா ஆரம்பிச்சே சத்தையா ஆரம்பிச்சா நல்ல சபலம் வந்துடுது. எதை ஆசைப்பட்டு கொண்டு அவன் என்ன பண்றான், அந்த யோகத்திலேருந்து சுத்தன்னா நழுவியவன், பெருமாளுக்கு அச்சுதன்னு பேர், அச்சுதகானா சாவையதி ந செவதி, அவனும் நழுவுறதில்லை தன்னை நம்பினவால நழுவ விடுறதும் இல்லை, அதான் அச்சுதகான்னு பேர். அப்ப இவன் என்ன ஆயிட்டான், பிரச்சுதக பிரகர்ஷன சுதகா இவன் நழுவினவன். அயம் அதி புண்ணியகிருதாம் பிராப்தியான் லோகான் பிராப்திய, ரொம்ப புண்ணியம் செய்தவர்களுடைய அடையக்கூடிய லோகங்கள்லாம் இவன் அடைஞ்சி, தத் ஜாத்தியான் எத் ஜாத்திய தத் ஜாத்திய, எந்தெந்த ஆசையெல்லாம் இவன் எதை ஏமாந்து போய் யோகத்தை விட்டானோ அந்த ஆசைகள் எல்லாம் அந்தந்த அப்படிப்பட்ட விஷயங்களை அதி கல்யாண போகா, இன்னும் நிறையவே இங்கு கர்மயோகம் பண்ணாம அனுபவிச்சிருந்தானா எவ்வளோ கொஞ்சமாக இருந்திருக்குமோ அதை காட்டிலும் நிறைய அதை அனுபவிக்கிறான். ஞானோபாய யோக்ய மகாத்மியாத் ஏவ, ஏன் ஞான உபாய யோக்ய மகாத் யோக மகாத்மியாத், இப்போ இன்னும் முக்கியமான விஷயம்னா இந்த கர்மயோகத்தில் ஞான அம்சமானது கலந்துருக்கு, அந்த ஞானத்துக்கு தான் உள்ள விசேஷமோ என்ன சொன்னார், கர்மயோகத்திலையும் ஞானம்தான் அதில் சிறந்தது என்ன, அந்த ஸ்லோகமானது அஞ்சாவது அத்தியாயத்தில் பார்த்தோம், இல்லையா? மனப்பாடமா தெரியல. நீங்க கடைசியில பாத்துட்டு இல்ல ஸ்லோகமே இருக்கு. ஞானம், ஞான விசேஷத்தேன்னு கர்மயோகம் பண்ணாலும் என்ன குழப்பம் வந்தது இல்லையா? கர்மம் சிறந்ததா, கர்மம் சிறந்ததா, ஞானம் சிறந்தது சொல்லிச்சு எடுத்துல ட்ரெடிஷன்லாம் சொல்ற மாதிரி வருது. சரி, நான் ரீகலெக்ட் பண்ணி சொல்றேன். சரி, என்ன சொல்றாருன்னா, அந்த கர்மயோகத்திலையும் அந்த ஞான அம்சம் இருக்கு, அதுதான் சரி. ஏன்னா ஞானத்து தான் இம்பார்ட்டன்ஸ், ஞானம் மோட்சக. அதில் கர்மயோகம் பண்ணாலும் ஞானத்தை உள்ளடக்கியதான ஒரு கர்மயோகம் அது. அதில் இருக்கக்கூடிய ஞான உபாய யோக மகாத்மியாத்து, ஞான உபாய யோக மகாத்மியாத்து. அதனுடைய மகாத்மியத்தினால ஏவ புஞ்சானக யாவத்து, புஞ்சானகன போகிக்கக்கூடியவன் யாவது தத் போக கிருஷ்ணாவசானம், கிருஷ்ணான ஆசை டிசையர். அப்ப அந்த ஆசையினுடைய முடிவு, ஒரு சலிப்பு ஏற்படுற வரைக்கும் சாஸ்வதீஹி சமஹா தத்த உஷித்வா, அவ்வளவு நாள் அங்க இருந்துட்டு தஸ்மின் போகே விதிருஷ்ணா, இது மேல் இது போறோம் சலிச்சு போயிடுத்து அப்படின்னு விதிருஷ்ணஹான்னு ஆசையை விட்டவன். சுச்சீனாம் ஸ்ரீமதாம் யோக உபக்ரம யோக்யானாம் குலே, சுச்சீனாம் ஸ்ரீமதம்னு அர்த்தம் வெறும் திருப்பி அனுபவிக்கிறதுக்காக பிறக்கல, திருப்பி அந்த யோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஏன் ஞானமானது ஏற்படலன்னு சொன்னா, பேசிக் கஷ்டத்துல இருக்கிறவளால அதை தாண்டி யோசிக்க முடியாது. வாழ்க்கையில இருக்கிறதுக்கே வீடு இல்லை, இப்ப சாதம் இல்லைன்னு நினைச்சு அவனை போய் யோகா பண்ணு, இல்ல நீ வந்து கீத லட்சிருக்கேன்னா அவனுக்கு அதுல மனசு போகாது. இப்ப நமக்கு ஒருவேளை நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு சொன்னா அது காரணம்னா பேசிக் அமெனிட்டிஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. இனிமே அதை பத்தி விசாரம் இல்லை, நான் நாளைக்காக நீங்க ஓடணும் அவசியம் இல்லை கண்டிப்பா நமக்கு. அப்ப அதனால நமக்கு ஓகே, அந்த கவலை போ, அதான் பெரிய கவலையே. அந்த கவலை போனதுனால நமக்கு அடுத்து வேற விசாரம் என்ன பண்றதுன்னு நமக்கு விசாரம் இப்ப அப்படி இந்த விசாரம் வரதுனால உட்காந்து கேட்டு இருக்கோம். அதனால அதான் சொல்லிட்டு அந்த யோகா அபியாசம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு விசேஷமா புண்ணியம் பண்ணுனா அப்படிப்பட்ட ஃபேமிலியில பிறக்க முடியும். நித்தியம் சண்டை போட்டு இருக்க ஆத்துல எல்லாரும் வச்சுக்கோங்க, நிம்மதியே இருக்காது. அப்படி இருக்கிறவனுக்கு போய் நிச்சயத்துல ஈடுபாடு இருக்காது. அதனால போட்டுனாரு, ஏன்னா உடம்புல வியாதி இருக்கக்கூடாது, மனசு உபயோகம் இருக்கணும். எவ்வளவு பேருக்கு ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும், நம்ம மனசு வருஷத்துல இல்ல, இந்த ரோட்ல போச்சுன்னா பாக்கலாம். சில பேர் இங்கேக்கு அங்கேயும் நடந்துட்டே இருக்கா, நிறைய வாசிச்சுட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவளுக்கு எப்பயோ பழசெல்லாம் பேசிட்டு இங்கேக்கு அங்கே நடந்துட்டே இருக்கா, அப்படியே அந்த மாதிரிலாம் இதுவாயிடுறது. அப்போ அப்ப சுச்சீனாம் ஸ்ரீமதான் யோக உபக்ரம, உபக்ரம யோக்யானாம், யோகத்துக்கு மறுபடியும் தொடங்குறதுக்கு இல்ல ஆரம்பிக்கிறதுக்கு யோக்கியமா இருக்கக்கூடிய குலே யோகோபக்ரமே பிரஷ்டா யோக மகாத்மியாது ஜாயத்தே. அந்த யோகத்துக்கு இருக்கக்கூடிய மகாத்மியம், மகாத்மியம் சொல்றா பாருங்க, ஒரு ஒரு புராணத்துக்கெல்லாம் ஒரு ஒரு அத்தியாயத்துக்கு இதுதான் மகாத்மியம் சொல்றாரு. அந்த மாதிரி அதுக்கு அதனுடைய ஒரு மகிமையினால கிடைக்கிறான். அதுவா யோகினாம் ஏவ குலே பவதி தீமதாம், யோகாபியாசத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தான் மனு சொன்னார். அவாலாம் ரெண்டுக்கும் அர்த்தம் இல்ல, அந்த குலத்துல பிறந்து இவனுக்கு தோணலாம்னு. அதுவா யோகினாம் ஏவ குலே, யோகமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய குலத்தில் பிறக்க சான்ஸ் இருக்கு. 42வது பத்தியம், ஏதத்தி துர்லபதரம் லோகே ஜென்ம எதீதிஷம், இப்படிப்பட்ட ஜென்மா இருக்கு ரொம்ப கஷ்டம், இப்படிப்பட்ட ஜென்மமானது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணிச்சதும் தடைகள் நிறைய வரும், அதெல்லாம் போய் எதுக்கு பண்ணிட்டு இருக்க இந்த வயசுன்னு கேட்பாரு. ஏகாதிபதியா அந்த பிறப்பெல்லாம் அந்த வயசு நல்லதுக்கு அதெல்லாம் இருக்கவே இருக்கு, இப்ப போய் இதெல்லாம் பண்ணணுமாண்ணா அப்படின்னு நிறைய பேருக்கு அபிப்பிராயம் இருக்கு. ஏதோ ஏதோ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் இருக்கு எல்லாருக்கும். அதனால அப்படிப்பட்ட எண்ணம், அப்படிப்பட்ட பர்தானது ரொம்ப கஷ்டம். எதுனா யோகினாம் ஏவ குலே பரிபக்வ யோகா செலுத்தகா சேர்த்து யோகினாம் தீமதாம் யோகம் குருவதாம். இப்ப இதுலயும் அந்த இது இருக்கு, தாரதமியம் இருக்கு. முதலேயே நவிட்டான்னா அதுக்கேத்த மாதிரி அவன் அந்த இது இன்னும் கொஞ்சம் பண்ணி நவீனான்னா அவனுக்கு திருப்பி யோகிகளுடைய குலத்திலேயே அவன் பார்க்கிறான். பரிபக்வ யோகா செலுத்தகா, அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல நைவினவன் யோகினாம் பீமதாம் யோகம் குருவதாம் ஸ்வயமேவ, நல்ல குலத்துல பிறப்ப வாழ்க்கு ஏற்படும். இப்ப சுவாமி தேசிகனே எடுத்துக்கலாம், நல்ல உதாரணம். எப்படி ஒரு பிறப்ப பாருங்க, அப்பாவோ அனந்த குவின ஒரு பெரிய யாஜி, மாமா வந்து பாஷ்யக்காரர்கிட்ட இருந்து வந்த இதுல வந்திருக்கார், அவா விஷயத்துல வந்தார். அப்படிதான் நைஜானந்தானம் பண்ணிக்கிறார், வரதராஜாத்தை கேட்டு இருக்கோம், அதுல அப்படி நைஜானந்தானம் பண்ணிக்கிறார். அந்த இவன் தன்னை சொல்லிக்கிறார், அது நமக்காக தான், அவருக்காக எழுதல. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பிறப்பு கிடைக்கிறது, அது ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு பிறப்பு. ஏதத்தி துர்லபதரம் லோகே இல்லையா, சரி. குருபதாம் ஸ்வயமேவ யோக உபதேஷ்டுனாம் குலே பவதி, எங்கேயும் அவ யாரையும் தேடிந்து போவானா, அவ யாரையும் தேடிந்து போவானா, அங்கேயே ஆசிரியர் எல்லாம் கிடைக்கிறது. சில பேருக்கு கிடைக்கிறது பாருங்க, இந்த காலத்துலயும் அவ தாத்தா கிட்டேயே உபநயனம், தாத்தாவே அத்தியனம் பண்ணி வைக்கிற காலக்ஷேவாதிகள்லாம் நடக்கிறது. அப்ப எவ்வளவு ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தா அவளுக்கு அதெல்லாம் கிடைக்கணும். இன்னும் இருக்கா நிறைய பேர் அந்த மாதிரி, அவளுக்கு அந்த இது கிடைச்சிருக்கு. ஏ தது ஏதது உபயவிதம் யோக யோகியானாம் யோகினாம் சக்குலே, அப்ப யோக யோகியானாம் யோகினாம் ச, யோகம் பண்றதுக்கு ஏத்தது யோகிகளுடைய குலத்திலேயே ஜென்ம லோகே பிராகிருதானாம் துர்லபத்தரம், ரெண்டுமே வந்து லோகத்துல கிடைக்கிறது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். இல்ல ஏதத்து யோக மகாத்ம கிருத்தம், இது அந்த யோகத்தோட மகிமையினால ஏற்பட்டது. தத்ரதம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேகம் எதத்தேச்ச தத்தோ பூயா சம்சித்தோ குருநந்தனா, 43வது பத்தியம். முந்தைய இதுல என்ன விட்டாரோ, பூர்வ தேகி, பூர்வ தேகம்ன்றது முந்தினே சரீரம், பௌர்வ தேகிகம்ன்றது அந்த சரீரத்தை சம்பந்தப்பட்டது. பௌர்வ தேகிகம் தெய்கிகம் புத்தி சம்யோகம் எங்க விட்டாலும் அங்க ஆரம்பிக்க நடத்தும். அதாவது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சயின்ஸ்ல வந்து வேதாந்தத்துக்கு நிறைய ஒத்து போறது, அந்திம ஸ்மிருதி இத்தியாதிகள்லாம் சயின்ஸ் பிரகாரமும் நம்ம இன்னைக்கு ஒத்துக்க வேண்டியிருக்கு. லாஸ்ட் நிமிஷத்துல போட்டோ மாதிரி ஒரு கேமரா எதை லாஸ்டா பிடிக்கிறதோ அதுதான் அதுல லாஸ்ட் பிக்சரா இருந்துருக்கும். அது மாதிரி நம்ம மனசுல எதை ஒருத்த நினைச்சுட்டே அவனோட ஸ்மிருதியானது போறதோ அதுதான் ஸ்ட்ராங்கா அடுத்த இதுக்கு ஏத்துவா இருக்கு பண்றதுக்கு. அதனால்தான் பெருமாள் நினைச்சுட்டே இருக்கிறது, அஜாமியில கதைலாம் சொல்லிச்சா கூட நமக்கு எதையோ எனக்கேனாவே பிரக்காரம் என்ன நினைச்சுட்டு சொல்ல கூட அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் பெருமாள் படத்தை மாட்டின் இருக்கிறது, ஏதோ இருக்கு கூப்பிடுறது, அப்ப நானும் சோனும்லாம் கூப்பிடாம ஒழுங்கா ஒரு பேரை கொண்டு கூப்பிட்டு இருக்கிறதுன்றதுக்கு எல்லாம் தாற்பயம் கேட்டா, செஞ்சு சொல்றோமோ தெரியாம சொல்றோமோ, அட்லீஸ்ட் பகவான் நாமத்தை நடிக்கிறதுக்காக. பௌர்வ தேகி தெய்வீகம் புத்தி சம்யோகம் லபதே எதை தேச்ச தத்தோ பூயா, அதுல இருந்து என்ன பண்றான், இன்னமும் அவன் முயற்சி பண்ணி சம்சித்தௌ சம்சித்திக்காக அவன் முயற்சி செய்கிறான். பூர்வாபியாசேன தேனேவ கிரியத்தே ஹியவசோபிதஹ ஜிக்ஞாசிரபி யோகத்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே ஹியவசஹ அபி. முன்னாடி சொன்னார், கெட்ட காரியத்துக்கு நம்ம நம்மளோட வசம் இல்லாம நம்ம இருக்கிறது, ஆனா இப்படி யோகம் பண்ணி அதுல இருந்து சுத்தனா இருக்கிறவன் ஹியவசஹ அபி, தன் வசம் இல்லாமே நல்ல கருத்தில் அவன் ஈடுபடுறான்னு தாத்பரியம் பார்த்து. ஹியவசஹ அபி ஹிரியதே அழைத்து செல்லப்படுகிறான், எதனால பூர்வாபியாசேன, பூர்வம் செய்யப்பட்ட அபியாசம். இப்ப இல்ல இன்னொன்னு தெரியுது நமக்கு, நம்ம ஸ்தூல சரீரத்தை காட்டிலும் சூக்ம சரீரம்னு ஒன்று இருக்கு, இதுதான் சார்வாகனுக்கும் நமக்கும் இருக்க வித்தியாசம். சார்வாகனை நம்புறான்னா இந்த சரீரமே இந்த தேகமே ஆத்மான்றதுனால, தேகம் நசிஞ்சு போறதுனால நத்திங் இஸ் கேரிட் ஃபார்வர்ட், எந்த நம்ம பண்ணக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் அவனு சொல்றான், எதுவுமே நத்திங் இஸ் கேரிட் ஃபார்வர்ட். அதனால தைரியமா எது வேணாலும் பண்ணு, கடனை வாங்கி நெய்யை சாப்பிடுன்னு சொல்றான். ஏன்னா நீ அதை பத்தி கொலைப்படாத, நாட் கோயிங் டேக் கேரி ஃபார்வர்ட் எனிதிங். ஏன்னா அவன் நினைச்சிருக்கான், தேக இந்த பஞ்சபூத சங்காதத்தினால ஆத்மா தோன்றது, அது எப்ப அந்த தேகம் நசியதோ ஆத்மாவும் போயிடுறது, ஸோ நத்திங் இஸ் கேரிட் ஃபார்வர்ட்னு. ஆனா அப்படி இல்லை, அப்ப நமக்கு ஸ்தூல சரீரம் நாசத்தை அடையிறது நம்மளே பாக்குறோம். அப்ப எப்படி வாசனைகள்லாம் போறதுன்னு கேட்டா, அப்ப சூக்ம சரீரம் ஒன்று இருக்கு, அந்த சூக்மமா இருக்கக்கூடிய சரீரத்துல மனசு இத்தியாதிகள்ல நம்ம பண்ணக்கூடிய எல்லா லேட்டன்ட் இம்ப்ரெஷன்ஸும் அதுல பதிஞ்சுட்டு இருக்கு. அப்ப நல்லது பண்ணாலும் அதுல இருக்கு, கெட்டது பண்ணாலும் இருக்கு, அதனால கண்டிக்க வேண்டியிருக்கு. அப்படி அந்த அந்த பூர்வாபியாசின தேனை அந்த மனசு இருக்கு இல்லையா, அப்ப எவ்வளவு தூரம் அதை நம்ம எத்தனை பண்ணி ஒரு நிலைக்கு கொண்டு வர ட்ரை பண்றோமோ அது அங்கேருந்து கண்டினியூ ஆகுது. அதான் பூர்வாபியாசின தேனேவ கிரியதே ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே. சப்த பிரம்மன் ஒரு பதம் இருக்கு, இப்போ சப்த பிரம்மன் கேட்டா அப்ப பிரகிருதி, சப்த பிரம்மன் அதுல பிரகிருதி, பிரகிருதி சப்த பிரம்ம அதிவர்த்ததே, அதிவர்த்ததேனா அதை ஓவர் பண்றான்னு அர்த்தம். ஹி இஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரகிருத்தின்னு அர்த்தமாகுது. வேற ஹி அவன் வந்து அது மேல ஹி எக்ஸர்சைஸ் பவர் அத்தாரிட்டி அர்த்தமா இருக்கு. தத்ர ஜென்மனி தமேவ பௌர்வ தைகம் யோக விஷயம் புத்தி சம்யோகம் லபத்தே. தத்ரனா அந்த அந்த பிறப்பில் அர்த்தம். 43வது பத்தியத்துக்கு தத்ரன்னு போடறோம்னா தத்ரனா அங்கு அர்த்தம். கமெண்ட்ரி எதிர்த்து தேர்னு போட பாருங்க, அதனால எழுதினா எப்படி தேர் அர்த்தம் இல்ல, இந்த பேர்த் அர்த்தம். அதனாலதான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படிக்கூடாது, ஏன்னா எத்தனை தத்ரனா தேர்னு போட்டா அப்புறம் அது நம்ம டிக்ஷனரி பார்த்து தெரிஞ்சுக்க தெரியாதுன்னா முன்னாடி என்ன சங்கத்தையோ அதை ஃபாலோ பண்ணணும். அதனாலதான் பொதுவா பேரை சொல்ல விரும்பல, இந்த மாதிரி பப்ளிகேஷன்ல வாங்கி கீதையை படிச்சோம்னா ஒண்ணுமே கீதையே சாதாரணமா புரியாது, அதுக்கு மேல இவா எதுல இங்கிலீஷ்னால ஒண்ணுமே புரியாது. தேரிக இந்த அந்த ஜென்மாவில் அர்த்தம். ஏவ பௌர்வ தைகம் யோக விஷயம் புத்தி சம்யோகம் லபதே. முன்னாடி ஜென்மத்துல என்ன அவன் சாதிச்சு வச்சிருந்தானோ அந்த ஒரு புத்தி சம்யோகம்னா அதே நிலையை அவன் அடைகிறான். ததா அதிலிருந்து சுத்த பிரபுத்தடத்து, தூங்கி எழுந்தவுடனே நம்ம என்ன பண்றோம், யோசிக்கிறது இல்லை. நேற்று நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிச்சு உட்கார்ந்தது இல்லை, உடனே எழுந்து காரியத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்ப எப்படி முடியறது, எப்படி முடியறதுன்னா, அப்போ அந்த ஒரு இது கான்ஸ்டன்டா அந்த அபியாசத்தினாலதான் இல்லையா, அந்த அபியாசத்தினாலதான் நம்ம என்ன பண்றோம், அந்த அபியாசத்தினால்தான் நம்ம என்ன பண்றோம், தூங்கி எழுந்து உடனே காரியத்தை பண்ண ஓடுறோம். இல்லாட்டி கொஞ்சம் யோசிச்சுருப்போம், லெட் மீ ரீகலெக்ட் சொல்லிட்டு எனக்கு ராத்திரி எங்க விட்டேன் அப்படின்னு யோசிச்சு பண்றது இல்லை டெய்லி. அது மாதிரி சுத்த பிரபுத்தவத்துன்னு சொன்னா இவங்க ஏன் பண்ற மாதிரி அந்த ஜென்மால பிறந்தானே ஒழிய இதுல நம்ம. அதனாலதான் இப்ப நிறைய இந்த யோகிகள்லாம் இருக்கா பாருங்க, நம்ம அந்த நம்ம சம்பிரதாயம் மாத்திரம் இல்ல, பொதுவா பார்த்தோம் வச்சுங்க அந்த மராட்டி இதெல்லாம் சொல்றாங்கன்னா நாமதேவ எவ்வளவு கதைகள்லாம் சொல்றா பாருங்க, அவெல்லாம் யார வளர்ப்பு இன்ஸ்பிரேஷன் கொடுத்த, யாரும் கொடுக்கல, அவளுக்கு அப்படியே கண்டினியூ பண்ற அழகா அப்படியே. எவ்வளவு யோகிகள் யானைகள்லாம் இருந்திருக்காங்க அந்த நாட்டுல, எல்லாருக்கும் இது பொருந்தும். நம்ம சம்பிரதாயத்துக்கு மட்டும் இது பொருத்தம் அர்த்தம் இல்லை, அது இந்த இந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் பொருந்தும். எங்கேயோலாம் பொறுக்கிறோம், இமாலயாஸ் இருக்கான்றா எங்கேயோ இருக்கான்ற அவெல்லாம் எல்லாரும் பொருந்தும். இட் இஸ் நாட் டெடிக்கேட்டட் டு இது. அவளுக்கு என்ன ஞான மார்க்கமானது ஒண்ணுதான், பிரகிருத்தியை காட்டிலும் ஆத்மா வேறன்றதுல யாருக்கும் எவ்விதமான இதுவும் கிடையாது. அவ எதையோ அவலம்பிச்சுண்டு அந்த யோகத்தை பண்ணாலே ஒய்ய ஆகும்போது நம்மளும் ஒத்துக்கிறோம். அதனால்தான் நம்ம நம்ம சம்பிரதாயத்துக்கு நம்ம எல்லா சம்பிரதாயத்தையும் அடைக்கலாம். ஏன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு ஜீவாத்மாவுக்கு மூணு ஸ்டேட்ஸ் தான் பாசிபிள். மத்வ சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா மத்வர் என்ன சொல்லிருக்காருன்னா நிரந்தரமாக ஒரு நரக்கம் இருக்கு, நிரந்தரமாக நரக்கம் இருக்கு. எப்படி நிரந்தரமாக நித்திய வைகுண்டம் இருக்கோ அது எக்ஸ்ட்ரீம்லி டயகனலி ஆப்போசிட்ல நரகம் இருக்கு. ரெண்டுமே சிருஷ்டிக்கு அப்பா இருக்கு. இப்போ அட்லீஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய இம்பர்மனன்ட் ஹெல்லா இருந்தா பிள்ளைய காத்த வச்சு அதுவும் நசிஞ்சு திருப்பி தோணணும். அவ சொல்றத பார்த்தா எப்படி இருக்குன்னா, எப்படி முக்தன் முக்தாளர்கள்லாம் சிருஷ்டியில எந்த பாதிப்பும் கிடையாது. சிருஷ்டின்றது நித்திய விபூதி தாண்டி நடக்கக்கூடிய விஷயம், நித்திய நரகமும் ஒத்துக்கிறாவா. ஸோ இந்த மாதிரி சில பேர் நரகம் இருக்காங்க, டெஸ்டைன்டு ஹெல் அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் அறியது டிக்கன்ஸ்லேயே பண்ண முடியாது. அப்போ பெருமாளோட கிருப்பைக்கு கொஸ்டின் ஆடுறது கேட்டால் அப்படி தான், அதுதான் கிருப்பைன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. அவள் அதுதான் கிருப்பை அப்படின்ட்டா, அப்படி இல்லை. நம்ம சம்பிரதாயம் நிச்சய அப்பெல்லாம் அது பெருமாளோட கருணைக்கு பயங்கர பிரதிபந்தமாக போயிடும். நிறுகேத்துக்க சகேத்துக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், இதில் போயிட்டு நித்திய இதில் நடக்கத்தை தெளிவிட்டார்னா அப்போ என்ன கருணை உனக்கு வந்துடுவா. போன போனதான் நிரந்தரம் எண்ணெயில போட்டு வதக்கிட்டே இருப்பான். மச்சா போனதா வச்சுதான் அங்கேயும் நம்ம அடுப்புல காய் வந்ததுக்கு வதக்கறது இல்லையே, எடுத்துடுவோமே எங்கேயும் போகாது. அவ்வளவுதான், நம்ம ஒத்துக்கிறது இல்ல, ஆனா ஒத்துக்கிட்டு அதுக்கு பிரமாணம் எல்லாம் காட்டுறாரு. காய் வெந்த பிறகு திருப்பி அடுப்பு வேணாம் நினைக்கிறோம், எடுத்துடுவோம் நம்ம வெந்தாலும் அதுவே இருக்க வேண்டியதுதான் அங்க. அது மாதிரி யாரும் நம்ம என்ன அதெல்லாம் ஒத்துக்கிறது இல்ல. எப்ப வரமாட்டானு காத்துருக்கான் நம்ம அப்படி சொல்றோம், பெருமாள் நினைக்கிறாதான் இந்த வாட்டி வேணா தேர மாட்டானா அப்படின்னு நான் நினைக்கிறான். அதுதான் நம்ம சம்பிரதாயத்தை சிறப்பு நிர்வாகம். அப்போ ஜீவாத்மாவுக்கு மூன்று கத்தி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும், ஒண்ணு இங்கேயே கிடக்கிறது, திருப்பி திருப்பி பிறந்தே இருக்கிறது, இல்லைனா ஆத்மா விட்டு பிரிஞ்சு பெருமாளை சேராம கைவல்லத்துல இருக்கிறது, இல்லைன்னா பெருமாள் அடையிறது. அப்ப சார்வாகன்லாம் முதல் நிலைமை வந்துடுவான், மிச்ச பேர் எல்லாம் அவன் இங்கேயே தான் பிறந்துட்டு இருக்க போறான். இந்த சாங்கிய யோக நெய்யாயகன் அத்வைதி இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைவல்யத்தில் வந்துருவா. ஏன்னா எப்படிதான் அங்கே தான் வந்தாலும் நிஷிதாவது வேதி மட்டும்தான் நம்மளான கேட்டா மோட்சத்துக்கு போய் சேர்றாங்க வச்சுக்கலாம். விரஜையை தாண்டி வெளில போறோம், கொஞ்சம் துவைத்தாலும் ஒத்துக்கலாம், ஏன்னா அவள மோட்சத்தை ஒத்துட்டுக்கிறதுனால மிச்ச பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளை தான் நம்ம நரகத்தை ஒத்துக்கிறது இல்லை. அதனால எல்லாருக்கும் அந்த இது உண்டு, நம்மளோட சம்பிரதாயம் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அந்த தாக்கம் இருக்கு. அவளுக்கு அந்த ஞானத்துல ஒரு இச்சை இருக்கு, எங்கேயோ போய் வழி தடுமாறுற பாவம் அது வேற விஷயம். இருந்தாலும் அவளுக்கு அந்த இந்த லோகத்துல ஒரு ருச்சி இல்லாம நிறைய பேர் இருக்கா, எப்படி திடீர்னு அவளுக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்குன்னா, அது போன ஜென்மத்துல எங்கேயோ விட்ட குறை தொட்டக்குறன்னு சொல்லணும், அதுதான் அது. கெட்ட வகையில போறதுக்கும் அதுதான் காரணம், நல்ல வகையில போறதுக்கு அதுதான் காரணமா இருக்கும். அதான் பூர்வாபியாசன போட்டுண்டர். தேன பூர்வாபியாசேன பூர்வேன யோகமிசையன அபியாசேன எஹ யோகபிரஷ்டா. அப்ப ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தா அதுல இருந்து நஷ்டமா போயிட்டான். அவசக அபி தன் வசம் இல்லாமலேயே என்ன பண்றா, யோகே ஏவ கிரியதி, அதுலேயே யோகத்தினாலேயே ஈர்க்கப்பட்டு செல்கிறான். பிரசித்தம் ஹி ஏதது யோக மகாத்மம் நித்யர்த்தா, ஹீன்னு போட அர்த்தம்னா பிரசித்தம் இண்டீட் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. அப்பிரவிருத்த யோக அப்பிரவிருத்த யோகோ யோக ஜிக்யாசு, ரெண்டு யோகா போட்டுக்கிறது வியாக்கணம் பார்க்கணும். அது என்ன போட்டுக்கோ அப்பிரவிருத்த ரெண்டு போட்டுக்கற அப்பிரவிருத்த யோகோ யோக ஜிக்யாசு, யோக அயோகா யோகோ யோகா தரும் யோகே போட்டிருக்கா. அப்பனா அப்பிரவிருத்த யோகா அப்பனா யோகே ஜிக்யாசு அர்த்தமா இருக்கும், கமா இருக்கும். இதுல யோக ஜிக்யாசு போட்டிருக்கா, அதுல யோகே ஜிக்யாசுவா இருக்கலாம், யோக ஜிக்யாசு அதுல ஒண்ணும் இல்ல, ஸ்பேஸ் பண்ணும். அப்பிரவிருத்த யோகா யோக ஜிக்யாசு அப்படின்னு அர்த்தமா இருக்கும். ஏன்னா ரெண்டு யோகா போடுறதுல யூஸ் இல்ல, அப்பிரவிருத்த யோகா யோக ஜிக்யாசு அப்படி. அப்பிரவிருத்த யோகானா யோகத்துல செல்லாதவன் ஆனா யோகத்துல ஆசை உடையவன், யோக ஜிக்யாசு அப்படி. ததா சலித்தமானதாக புனரபி தாமேவ ஜிக்யாசாம் பிராப்திய, அந்த கமா போட்டுக்கோ. அப்பிரவிருத்த யோக யோக ஜிக்யாசு அல்லது அப்பிரவிருத்த யோகோ ஸ்பேஸ் யோக ஜிக்யாசு, யோகத்துல என்ன ஆரம்பிக்கல இல்லாட்டி யோகத்துல யோகத்துல ஆசை இருக்கு, இருந்தாலும் என்ன பண்றான் சலித்த மானசக மனசு சஞ்சலமா இருக்கு. புனரபி தாமேவ ஜிக்யாசாம் பிராப்திய, அந்த ஆசையை மறுபடியும் நல்லா அடைஞ்சி கர்ம யோகாதிக்கம் யோகம் அனுஷ்டாய, கர்ம யோகாதிக்கம் யோகம் போட்டுனர். உடனே யோகானா ஏதோ நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போறது கிடையாது, மறுபடியும் அங்க ஆங்கர் அங்க இருக்கு. கர்மயோகம் ஆகக்கூடிய யோகத்தை அனுஷ்டாயன்னு அனுஷ்டித்து சப்த பிரம்ம அதிவர்த்ததேன்னு போட்டார். சப்த பிரம்மனா என்ன, சப்த பிரம்ம தேவ மனுஷ பிருத்திவி அந்தரிக்ஷ ஸ்வர்காதி சப்தாபிலாப யோக்யம் பிரம்ம பிரகிருதி. இப்படி ஏகப்பட்ட சப்தங்கள் இருக்கணும், சப்த அபிலாப யோக்யம் ஏகப்பட்ட பெயர்களால கூறுவதற்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய பிரம்மம் எது பிரகிருதி, அதான் சப்த பிரம்மன்னு பேர். வேரியஸ் நேம்ஸ்ல அது ஆகுதா இல்லையா, அதனால அதுக்கு சப்த பிரம்மன்னு பேர். ஸோ பிரம்மன்னு சப்தத்துக்கு ஜீவாத்மாவையும் சொல்லப்படுற இடத்துல பிரகிருத்தியும் சொல்ல போறார், பிரம்மத்தையும் சாட்சாத் பிரம்மத்தையும் குறிக்க போறது, வேதத்தையும் குறிக்க போறது. அதனால இந்த சப்த பிரம்மன்னா பிரகிருதி, ஏன்னா வேற அர்த்தம் பண்ண முடியாது. சப்த பிரம்மத்தை அதிவர்த்தத்தை அதிவர்த்தனம் பண்றதுன்னா அதை கடக்கிறது அல்லது அதை கடந்து அதை அதை தன் வசத்துல வச்சுக்கிறதுன்னு அர்த்தம், வேற எதையும் ஜீவாத்மா தன் வசத்துல வச்சுக்கவே முடியாது, அப்ப பிரகிருதி மாத்திரம்தான். அதனால போட்டுண்டார் தேவன் மனுஷன் பிருத்திவி அந்தரிக்ஷ ஸ்வர்க, இப்படிப்பட்ட சப்தங்களால வர்ணிக்க தகுந்த பிரம்ம எது, அது பிரகிருதி. பிரகிருதி சம்பந்தாதி விமுக்தா தேவ மனுஷா சப்தாபிலாவ அனர்ஹம், பிரகிருத்தியை கடந்து ஒருத்தன் போயிட்டா வச்சுக்கோ, அப்புறமா அவனுக்கு இந்த மாதிரி பேர்கள் எடுத்துக்கொண்ட அவசியமே இல்லையே, தேவனோ மனுஷனோ இவ்வளவு கூட அவசியம் இல்லை. அதனால ஞானானந்தீக தானம் ஆத்மானம் பிராப்னோதி இத்தியர்த்தா, சப்த பிரம்மத்தை கடந்து அந்த ஞானம் ஆனந்தம் அதுவாக இருக்கக்கூடிய நிலையை நிலைமையை அடைகிறான் அர்த்தமாக. யதஹ ஏவ யோக மாஹாத்மியம் ததஹ என்ன சொல்றாருனா, இப்போ பிரயத்னாதி யதமானஸ்து யோகி சம்சித்த கில்பிஷா அநேக ஜென்ம சம்சித்திஹி சம்சித்தா ததோ யாதி பராம்கதிம். எப்படிப்பட்ட யோக மகாத்மியம் சொல்றார், பிரயத்னாத்து யதமானஸ்து, பிரயத்னாத்து யதமானஸ்து, பிரயத்னத்தினால் மீண்டும் மீண்டும் என்ன பண்றான் முயற்சி பண்ணியிருக்கான் இல்லையா யோகி, சம்சுத்த கில்பிஷா அனைத்து விதமான பாபங்கள் கல்மஷங்களை நீங்க பெற்றவனாக, அநேக ஜென்ம சம்சித்தா பல ஜென்மாக்களாக பல ஜென்மாக்கள் மூலமாக தொடர்ந்து அடையப்பட வேண்டிய சித்தி அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இருக்கணும், அதை என்ன பண்றான் அப்படிப்பட்ட பராம்கத்தின் யாதி பகுனாம் ஜென்மனா மந்தின் சொல்றதுல பின்னாடி ஒரு ஞானின்றவன் ஒரு ஜென்மால அப்படிலாம் இஸ் நாட் மேடு, பகுனாம் ஜென்மனா மந்தே யோகி மாம்சன ஞானிமாம் பிரபத்தி வந்து அடையிறான்னு சொல்லப்படுறது. அது மாதிரி இந்த இதெல்லாம் வந்து ஒரு கண்டினியூஸா இருக்கக்கூடிய விஷயம், ஒரு ஜென்மால ஆரம்பிச்சு ஒரு ஜென்மால முடிகிற விஷயம் இல்லை. அல்ல பல ஜென்மங்களா தொடர்ந்து பண்ணக்கூடிய அந்த உயர்ந்த நிலையை அடைகிறான். அதிசயித புருஷாதயா யோகினக சர்வத்மாத் ஆதிக்கியமாக, இப்ப எல்லார்த்த காட்டிலும் இந்த யோகியானவன் சிறந்தவன். சர்வத்மாத் ஆதிக்கம்னா அதிகம்னா அதிகம்னா மோர் அப்படின்னு சொல்லணும். ஆதிக்கம்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் இல்லாட்டி ரொம்ப ஹைலி அந்த அர்த்தம் வசதி. ஏன்னா நம்ம புராணங்களை படிக்கிறோம், தபஸ் பண்ணா சில பேர் தபஸ்வியா இருந்தா, சில பேர் ஞானியா இருந்தா அப்படிலாம் பார்க்கணும். அவளுக்கும் இந்த கர்மயோகிக்கும் என்ன வாசி, என்ன டிஃபரன்ஸ் சொல்ல போற? தபஸ்திபியோதிகோ யோகி, தபஸ்திபியகனா பஞ்சமி பக்தி, தபஸ்விகளை காட்டிலும் தபஸ்திபியக அப்படின்னா பஞ்சமி பகுவச்சனம், சம்ஸ்கிருதம் படிச்சவளுக்கு புரியும். தபஸ்விகளை காட்டிலும் யோகி அதிக, அவளை காட்டிலும் இவன் சிரேஷ்டன். ஞானிபியோ அபி மதோதிக, ஞானிகளை காட்டிலும் போட்டுட்டார். அதெல்லாம் பின்னாடி என்ன சொல்ல போறார், கேவல ஞானத்தை உடையவர்கள் அர்த்தம் அந்த மாதிரிலாம் அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா இதுலயும் ஞானம் இருக்கு, அப்ப இந்த ஞானம் இல்லாத வேற ஞானத்தை உடையவர்கள் அர்த்தம் ஆகுது. ஞானிபியக யோகி அதிகம், கர்மிபியச்ச அதிகோ யோகி, கேவல கர்மால் இருக்காளோ அவா. ஏன்னா இந்த கர்மயோகியானவன் ஞானத்தையும் கர்மாவையும் ரெண்டுத்தையும் உள்ளடக்கி இருக்கிறதுனால அவனுக்கு சிரேஷ்டம் ஜாஸ்தி. தஸ்மாத் யோகி பகவார்ஜுனா, அதனால என்ன பண்ற, கர்மயோகியாக இருன்னு சொல்ற. கேவல தபோபிகி, எல்லாருமே கேவலத்தை போடுக்கணும். ஏன்னா ஒருத்தனுக்கு ஞானம் இருந்து தபஸ் பண்றான் அப்படின்னு சொன்னா அவனையும் கிடைக்கல. இதுக்கு என்னடா வழின்னு கேட்கிறான். ஒருத்தர்கிட்ட போயிட்டு தபஸ் பண்ணா கிடைக்கணும், தபஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மூர்க்கத்தனமான தபஸ் அப்படி பண்றா இல்லனோ, அவர்களை காட்டிலும் யோகி சிரேஷ்டன். கேவல தபோபிகி புருஷார்த்தா சாத்தியத்தே ஆத்ம ஞான வத்திரிக்தேகி ஞானேகி, அதான் ஆத்ம ஞானத்தை காட்டிலும் வத்திரிகமா இருக்கக்கூடிய ஞானத்தினால எது அடையப்படுறதோ அப்படின்னு அர்த்தம். எஸ்ட கேவலைகி அஸ்வமேதாதிபிகி கர்மபிகி, எவனொருவன் கேவலம் அஸ்வமேதனா, அஸ்வமேத எதுக்குடா பண்ணா, சொர்க்கத்தை அடையிறதுக்காக பண்றேன் அந்த மாதிரி பண்றவளை காட்டிலும், தேவியா சர்வேபியா அதிக புருஷார்த்த சாதனத்வாது, மோக்ஷன்ற ஒரு புருஷார்த்தத்தை அடைய போறதுனால யோகஸ்ய தபஸ்விபியஹ ஞானிபியஹ கர்மிபியஹ அதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்த்தன. சோ கேவல தபோபிகின்னு சொன்னா வெறும் கேவல தபஸ் பண்றவா, ஆத்ம ஞான வத்திரேக்தேகி ஞானேகின்னு சொன்னா ஆத்ம ஞானம் தான் இருக்கிறதுலே அல்டிமேட்டா இருக்கக்கூடிய ஞானம். அந்த ஞானத்தை தவிர வேறு ஞானத்தை உடையவர்கள் ஞானிபியஹ. அப்புறம் கேவல கர்மிபியஹன்னு சொன்னா கர்மாவை பண்றவனுக்கு கர்மின்னு பெயர், அதான் கர்மிபியானா அந்த கேவல கர்மட்டால்னு பெயர் அவளுக்கு. அவார பண்றா அஸ்வமேதம் இத்தியாதிகளும் மண்ணு உட்காந்துருக்கா, ஏன்னா இந்த பதிகாரிகளும் அது மாதிரி. அவளை காட்டிலும் யோகியானவன் கர்மயோகியானவன் சிரேஷ்டன். தஸ்மாத் யோகி பவார்ஜுனன். ததேவம் பரவித்யாங்கபூதம் பிரஜாபதி வாக்கியோதிதம் பிரத்யகாத்ம தர்சன முக்தம் அச பரவித்யாம் பிரஸ்தௌதி. இப்பதான் முக்கியமான விஷயம், 47 பத்தியத்துல என்ன போட்டுட்டான்னா, இது வரைக்கும் சொன்னது ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ஷன். முதல் 6 அத்தியாயத்துல பக்தி யோகத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய கர்மயோகம் ஞான யோகம் அதை தான் வந்து 6 அத்தியாயங்கள் சொல்லியிருக்கார். இந்த கர்மயோக ஞான யோகத்துக்கு என்ன பலன்னு கேட்டா ஆத்ம சாட்சா்காரம் தான், பிரம்ம பிராப்தி கிடையாது, பகவான் அடையது கிடையாது. அதனால தான் போட்டுட்டார் பரவித்யாங்க பூதம், பரவித்யக்கு அங்கமா இருக்கக்கூடிய பிரஜாபதி வாக்கிய உதிதம், பிரஜாபதி வாக்கியம் சுதியில காட்டப்படுறது, அதுல இருந்து தோன்றிய பிரத்யகாத்ம தர்சனம். பிரத்யகாத்மான்னு சொன்னா ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவோட தர்சனம் இருக்கு இல்லையா, அததான் இதுக்கு சொல்லப்பட்டது. நாட் பிரம்ம ஜானம் அல்லது பிரம்மத்துடைய தர்சனத்தை சொல்லல. அத பரவித்யாம் பிரஸ்தௌதி, இப்ப சங்கத்தை சொன்னோம், இங்கேயே பிரம்மத்தடைதான் சொல்லி முடிச்சுக்கா வச்சுக்கோ, திருப்பி 7வது அத்தியாயம் எதுக்கு இருக்குன்னு சொல்ல சங்கத்தை சொல்ல முடியாது. அதனால இந்த கடைசி பத்தியத்துல அந்த பின்னாடி வரக்கூடிய விஷயத்த பிரஸ்தௌத்தின்னு சொன்னா அதை பத்தி வசத்தியா சொல்லப்படாது. ஏன்னா வசத்தியா சொன்னப்பறந்தான் அதை பண்ணுன்னு சொல்ல முடியும். நகி மந்தோபி பிரவர்த்தத்தேன்னு ஒரு வச்சனம் உண்டு, பலம் அனுபவிஷ்ய இல்லையா, என்ன பலம் தெரிஞ்சுக்காம நகி மந்தோபி பிரவர்த்தத்தை ஒரு முட்டாள கூட எடுத்துக்க மாட்டான் கருத்தை, இதை பண்ணா என்ன பலன் சொல்லுன்னு கேட்பான். அது மாதிரி என்ன பண்ணான்னா இங்க அதை சொல்லணும். அதுக்காக சொன்ன கடைசி பத்தியத்துல யோகினாமபி சர்வேஷாம் மத்ததே நாந்தராத்மனா சத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்ததமோ மதஹான்னு போட்டுட்டார். வெறும் சம்ஸ்கிருதம் படிச்சுட்டு வாசியம் வச்சுங்க, என்ன அர்த்தம்னா யோகினாம் அப்படி சர்வேஷாம் சொன்னா, இப்ப மேற்கூறிய அனைத்து விதமான யோகிகளிலும் அப்படின்னு தாத்பரியமாகும். இவாளுக்குள்ள மத்ததே நாந்தராத்மனா சத்தாவான் பஜதே யோமாம், எவன் என்னையும் பஜிக்கிறானோ அவனே சிறந்தவன் அர்த்தம் மேடம். அப்ப இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டவன் அர்த்தம் மேடம். அதனால பாஷ்யகாரர் சொல்றார், இந்த யோகினா பஞ்சமி பக்தி, பஞ்சமி பக்தியா போட்டுண்டாதான் என்ன அர்த்தம் ஆகும் கேட்டோம்னா, இவர்களை காட்டிலும் ஒரு யோகி இருக்கான் அப்படின்னு அவனை பத்தி இப்ப சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறது. இப்ப சொன்னோம் இல்லையா, இந்த இவாளை காட்டிலும் ஒரு யோகி ஒருத்தர் இருக்கான். அவன் எப்படி மர்கதே அந்தராத்மனா, என்னையே அந்தராத்மா வச்சுன்னு பாவிச்சுட்டு அந்த யோகத்தை பண்ணக்கூடியவன் ஸ்ரத்தாவான், அவன் இருக்கானே ஸ்ரத்தாவான் பஜதே மாம் சமே இஷ்டதமோ மதா, அவன் தான் எனக்கு மிகவும் பிரியமானவன், அல்லது அவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் யோகின்னு சொல்லப்படுறது. இப்ப அதுக்கு இவர் சர்வேஷாம்ன்றது பொதுவா ஷஷ்டி பகுவச்சனம், ஆனா சர்வே இங்க பஞ்சமியா அர்த்தம் ஷஷ்டிக்கு அர்த்தம் உண்டு. ஷஷ்டி விபக்திக்கு ஒரு பெக்குலியரான விபக்தி அது, அது எங்க வேணா நம்ம கொண்டு போய் அர்த்தம் பண்ணலாம். அது மாதிரி இங்க வரைச்ச பஞ்சமி பக்தி. ஆமா கீழே போட்டுக்க சர்வேஷாம் யோகினாம் சர்வேபியா யோகிபியான் அர்த்தம் கீழே போட்டுக்க பாருங்க. யோகினாம் இது பஞ்சமியர்த்தே ஷஷ்டி, பஞ்சமி அர்த்தத்தை சொல்ல வந்த ஷஷ்டின்னு அர்த்தம் இருக்கு யோகினாம்ன்றது. அதர்வைஸ் யோகினாம்னு அர்த்தம்னா யோகிகளுடைய யோகிகளுக்குள் அர்த்தமாகும், அது யோகிகளுக்குள் இல்லை, ஏன்னா என்ன அவனை பத்தி சொல்லவே இல்லை. அப்ப இந்த யோகிகளை காட்டிலும் சொல்லப்படுற சர்வபூதஸ்தம் மித்யாதினா சதுர்விதா யோகினா பிரதிபாதிதாக தேஷு அனந்தர்கதத்வாத்து சர்வபூதஸ்தம்னு சொன்ன அர்த்தம் ஆச்சுன்னு கேட்டா, சதுர்விதா யோகினா பிரதிபாதிதாக ஏற்கனவே சொல்லப்பட்டவர்களை காட்டிலும் தேஷு அனந்தர்கதத்வாத்து, அந்தர்கதம்னா உள்ள அடங்கிறது, அனந்தர்கதம்னா அவளுக்குள்ள அடங்கல, அப்ப அவளை காட்டுல எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு அர்த்தம். பக்ஷ்யமானச்சு யோகினஹ, பக்ஷ்யமானஹனா சொல்லப்பட போகிற, நாட் இட் டிக்ளேர்டு நாட் இட் டோல்ட் அர்த்தம், டு பி டோல்டு, அதனுடைய நிர்தாரண சஷ்டி சம்பவத்தி. அப்ப இன்னும் சொல்லவே இல்லை, சொல்லாமையே சஷ்டி அர்த்தம்தான் வச்சுக்கோங்க, எப்படி ஒத்துக்க ஒத்துக்க முடியாது. சொன்னாதான் இப்ப பக்தி யோகனிஷ்டன் இங்க சொல்லிட்டு யோகினான்னு சொன்னா ஓகே, இன்னும் ஒரு விஷயத்த பத்தி சொல்லவே இல்லை, சொல்லாம இருக்குச்சு மொத்தத்தையும் சொன்னா வச்சுக்கோங்க, அப்ப அவனையும் சேர்க்க முடியாது. அஞ்சு விஷயம் இருக்கு, நாலு தான் சொல்லியிருக்காரு, இன்னும் ஒண்ணு சொல்லவே இல்லைன்னு சொன்னா இவாளுக்குள்ள அவன் தான் சிறந்தவன் சொன்னா வச்சுக்கோங்க. அப்ப இவாளுக்குள்ள இல்ல, இவர்களை காட்டிலும் சொன்னா கரெக்டா இருக்கும், இந்த நாலுத்த காட்டிலும் சிறந்தது. அதுக்காக சொல்றேன் அபி சர்வேஷாம் இது சர்வசப்த நிர்திஷ்டாக தபஸ்வி பிரபுத்தையாக தத்ராபி உக்தேர நியாயன பஞ்சமியத்தோ கிரகித்தவ்யா. அப்ப சர்வேஷாம் அர்த்தம் சர்வேபியா அர்த்தம், பஞ்சமினா கம்பாரிசன், தேன் இவனை காட்டிலும் அவன் பெரியவன் அப்படின்னு சொல்லி பஞ்சமி பக்தி ஐந்தாம் வேற்றுமை, இவனுடைய இவர்களுக்குள்ள சொல்லி சஷ்டி பக்தி. இப்ப சர்வேஷாம் யோகினான்றது ஆறாம் வேற்றுமையா இருக்கு அமாங் தெம் அப்படின்னு அர்த்தம் காட்டுறது, ஆனா அமாங் தெம் இங்க ஒத்து வராது, ஏன்னா இன்னும் ஒருத்தரை பத்தி சொல்லவே இல்லை. அதனால கம்பேர்ட் டு தெம்னு அர்த்தம் எடுத்துக்கணும், கம்பேர்ட் டு தீஸ் ஃபோர் அர்த்தம் எடுத்துக்கணும். தத்ராபி உக்தே நியாயன சொல்லப்பட்ட நியாயத்தினாலேயே பஞ்சமியத்தோ கிரகித்தவ்யா யோகிபியஹ அபி சர்வேபியஹ. அப்ப சர்வேஷாம் யோகினாம் என்ன அர்த்தம், சர்வேபியோ யோகிபியஹ அர்த்தம் அப்படி பக்ஷமான யோகி யுக்ததமஹ, சொல்லப்பட போற கூட சொல்லப்பட வேண்டிய யோகி இருக்கானே அவன் தான் மிகவும் பொருந்தியவன், அவன் தான் பெஸ்ட். தபேட்சையா அவரத்திலே தபஸ்வி பிரபுத்தி நாம் யோகினாம் சச்சித் விசேஷ இத்தியர்த்தா, அவனை காட்டிலும் சொல்லப்பட்ட யோகிகள் எல்லாம் அவனை காட்டிலும் விசிஷ்டமானவை கிடையாது. மேரு அபேட்சையாவா என்ன இருக்காங்க, ஓ மேரு மேரு அபேட்சையா அர்த்தம், சந்தினால மேரு அபேட்சா இருக்கு, மேரு அபேட்சையா மேரு மலை இருக்கு இல்லையா, அதை காட்டிலும் சர்ஷபா நாம் இவ எதிபி சர்ஷபேஷு அந்யோன்ய அதிகபாவ வித்யதே அந்யோன்ய நியூனாதிக பாவ வித்யதே ததாபி மேர்வபேட்சையா அவரத்த நிர்தேச சமானஹ. அதாவது இப்போ மேருமலைன்னு பொறுத்து இருக்கு, மேருமலை இருக்குச்சே மிச்ச மலைகளுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தா கூட அவைகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருந்துட்டு போலாம், ஆனா மேருமலையை கம்பேர் பண்ணியாச்சுன்னா எல்லாமே அவரம் தான். கோமத்தியத்தோர் அனுக்குள்ளையா சலையோர் விசேஷகன்னு ஆள வந்தார் கேட்கிறார், கோமத்தியத்தோர் அனுக்குலா சலையோர் விசேஷக, கடலுக்குள்ள ஸ்துதி பண்றதுக்காக சொல்றார், ஸ்துதி பண்ண ஆரம்பிக்கிறார். ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சா உன்னுடைய புலவு விசேஷங்கள் இருக்கு, ஸ்துதிகளும் இனி இருக்கும் கண்டுபிடிக்கலையே, ஸ்துதிகளாலையும் புகழ முடியாம இருக்கு, நாம் போய் புகழறதா அப்படின்னு கேட்டா இப்ப என்ன டிஃபரன்ஸ் எனக்கு சுத்திக்கும், முழு கணத்தை தாண்டல, 80% தாண்டி விழுந்தாலும் 10% தாண்டி வந்தாலும் விழுந்தது விழுந்ததுனே, அதனால நானும் சுத்தி பண்றேன் அப்படிங்கிறேன். எப்படி இருந்தாலும் உன யாரும் சுத்தி பண்ண முடியாது, அப்ப யாரு பண்ணா என்ன அப்படின்னு கேட்கிறார். கோ மஞ்சதோ அனுகூலா சலையோ விசேஷம், என்ன டிஃபரன்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சாதிக்கிற மாதிரி இந்த இடத்துல நேருவ கம்பேர் பண்ணா மிச்சம் இன்ஃபீரியர், ஆனா அவைகளுக்குள்ள ஏற்றத்தான் விழுந்துட்டு போட்டோம், அதை பத்தி விசாரம் இல்லை. அது மாதிரி சர்சபேஷனா இது போல இருக்கு, கடுகு இத்தியாதிகள் போல இருக்கு. அப்ப மேரு அபேட்சையா மேருமலை தான் இதுலயே ரொம்ப வசத்த ரொம்ப உயர்ந்த மலைன்னு தாத்பரியம், அதை கம்பேர் பண்ணா மிச்சம் எல்லாமே தாழ்ந்தது தான் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. மத் பிரியத்வாதிரேக்கேன அனன்ய சாதாரண சுபாவத்தையா மத்கத்தேன அந்தராத்மனா மனசா, மத் பிரியத்த அதிரேக்கேன என்னுடைய பிரியத்தை காட்டிலும் அனன்ய சாதாரண சுபாவத்தையா, வேற எதுலயும் மனசை செலுத்தாதுன்னு அர்த்தம். நம்மாழ்வார் தான் நமக்கு இருக்கக்கூடிய முக்கிய உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. பாஷ்யகாரர் வச்சிருந்ததை வச்சுட்டு அந்த தண்ணி நனைஞ்சிருக்கு. யோ நித்தியம் அச்சுத பதாம்பி ஜிம்ம ருக்ம வியாமோக ஸ்ததிதரானி திருநாயமேனன்ற அது இருக்கணும். 18 அத்தியாயத்துல பாஷ்யகாரே அந்த திருநாயமே இது மண்வானகன் போட்டிருக்காரு, அப்பதான் யூஸ் பண்ணிருக்காரு திருணம் மண்வானகன். அப்ப அவருக்கே புரிஞ்சிருக்கு, இது எழுதின வரைக்கும் இந்த வச்சனமானது புரிஞ்சிருக்கு. மத் பிரியத்வாதி ரேக்கேன்னு பாஷ்யகாரம் அப்படிதான் இருந்தார். அனன்ய சாதாரண சுபாவத்தையா மத்கத்தேன அந்தராத்மனா மனசா, என்னை உள்ளடக்கிய மனசோடு கூட பாஹ்யாபியாந்தர சகல விற்பி விசேஷ ஆசயபூதம் மனோகி அந்தராத்மா, உள்ளையும் சரி வெள்ளையும் சரி என்னையே நினைச்சிருக்க கூடிய இருக்கும்னு அந்தராத்மா. அத்தியர்த்த மத் பிரியத்வேன மயாகினா, அத்தியர்த்தம் மத் அத்தியர்த்த மத் பிரியத்வேன, உண்ணும் சோறு பருகணியில் வெற்றிலும் எல்லாம் கண்ணன்னு காப்பினா கண்ணன் தான் எல்லாமே, அது முன்னாடியே பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் பிரம்மம் இருக்கான்னு சொல்றது இல்ல பிரம்மம் தான் எல்லாமா இருக்குன்னு சொல்றது ரெண்டு கொஞ்சம் டிஃபரன்ஸ், சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது இதையும் ஒத்துக்கிறோம், இதைகளையும் நான் ஒத்துக்கிறேன், பெருமாளை இதுல பாக்குறேன்னு சொல்றது இல்ல, நான் பெருமாளை தான் எல்லாத்தையும் பாக்குறேன்னு அப்படின்னு தாத்பரியம். அந்த மாதிரி அத்தியர்த்தம் அப்பிரியத்தேன மயாகினா ஸ்வதாரணா லாபாத்து, தன்னை தரிக்கிறது கூட முடியாது, ஒன்னும் மாயம் செய்யல் நெயல் இனிமேல் தரிக்க முடியாது, என்ன அப்படியே கூட்டிட்டு போன்னு சொல்ற மாதிரி அவனை விட்டுட்டு ஒரு ஒரு க்ஷணம் கூட தரிக்க முடியாத ஒரு நிலைமை. மத்கதேன மனசா ஸ்ரத்தாவான், என்னிடம் ஈடுபட்ட மனசோடு கூட ஸ்ரத்தாவான் அத்தியர்த்த மத்பிரியத்வேன க்ஷணமாத்திர வியோக அசகத்தையா. திருவாமையை சேவிச்சு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம், எவ்வளவு பாசுரங்கள்ல புலம்புற தொலைவில்லி மங்கலம்னா வரைச்சே சொல்ற மாதிரி வந்து இருக்கே இல்லையா, பாசுரம் அனுசந்தானம் லக்கணம் வரல. துகளில் மாமணி மாணத்தவங்க இருக்கு, அதெல்லாம் இல்ல, அந்த முக்கியமான அந்த வேர்ட்ஸ் மட்டும் டக்குன்னு வரல. இன்னும் டபுள் நெகட்டிவ் சொல்றாரு, எங்கும் கண்ணன் நன்றின்லாம் வருது, அது நம்ம பாராயணத்துல பண்ணாதனால டக்குற மொமெண்ட்ல இல்ல. எல்லாருமே பெருமாளையும் பார்க்கட்டும் நெகட்டிவா சொல்றாரு, எங்கேயும் பெருமாளன்றி வேற எந்த விஷயத்தையும் பார்க்கலன்னு சொல்றாரு. அதே மாதிரி கரும்பெரும் பெண்கள் கணில் கண்ணன் பிறக்கும் அந்த 4வது இதுல 10 வரைச்சு எதை பார்த்தாலும் அவருக்கு பெருமாளை பார்க்கலாம்னு சொன்னார். பெரும் புலவு ஆனிரை காணில் கண்ணன் நேர பறக்குந்தர், எங்கேயாவது பசுமாட்டு கூட்டத்தை பார்த்தா எங்கேயாவது கண்ணன் எங்க இருப்பான்னு அவர் தோன்றது. அது வந்து தொழில் மாமணி மாணவம், அது இது வந்து ஆமா, இது வந்து நான் சொல்ற இந்த இந்த கரும்பெரும் பெண்கள் வந்து எங்க பார்த்தாலும் நினைப்பு போயிட்டு கூட தரிக்க முடியாது அவளால். அந்த மாதிரி நமக்கு எல்லாம் பிராணம் போனாதான் அப்படி தோணும், மூச்சோட கஷ்டமாயிருக்கா நமக்கு அந்த துரிப்பு இருக்கு, ஐயோ மூச்சுட முடியாது, அவளுக்கு பெருமாள் நினைப்பு இல்ல வச்சுக்கோ. அந்த மாதிரி க்ஷணமாத்திர வியோக அசகத்தையா, நான் நமக்கும் உங்களா சேர்த்து சொல்லிக்கிறேன், க்ஷமிக்கணும் எனக்கு தான் சொல்லிக்கணும், இருந்தாலும் சோபாத்திர நமக்கும் சொல்லிடுறேன் சரியா. க்ஷணமாத்திர வியோக அசகத்தையா சகிக்க முடியாம சரியா, மத்தாப்தி பிரபுத்தோ ஸ்வராவான் யோமாம் பஜதே, அத அப்பிராப்தி அதனால அதை அடையறதுக்கு ஒரு துறையோடு இருக்காளனும் அவா யோமாம் பஜதே. இங்கெல்லாம் கண்டிப்பா பாஷ்யக்காரருக்கு ஆழ்வார்கள் நினைப்பதா இருந்திருக்கும், இதை எழுதி செய்யலாம் அதனால அவ்வளவு தூரம் அப்படியே மாதிரி எழுதியிருக்காங்க. மாம் இப்ப விசேஷங்களை போடாதுங்க, மாம் மாம்னா யாரு, விசித்திர அனந்த போக்ய போக்திருவர்க போகோபகரண போகஸ்தான பரிபூர்ண நிகில ஜகதுதய விபவ லயலீலம், அவ்வளவு பெரிய பதம் போட்டுண்டார், பெரிய சமஸ்த பதம். நான் என்னை, என்னன்னா யாரு கேட்டார், விசித்திர விசித்திரனா வேரிகேட்டட், விதவிதமா இருக்கக்கூடிய அனந்த நிறைய எண்ணு கடங்காம இருக்கக்கூடிய போக்யம் என்ன, போக்திரு வர்க்கம் என்ன? போக்யம்னா பிரகிருதி, போக்திரு வர்க்கம்னா அந்த இடத்துல ஜீவாத்மா. போக உபகரணன்றதும் பிரகிருதி விஷயம்தான், அதுவும் போகஸ்தானம் எல்லாம் பிரகிருதி சம்பந்தம் தான். ஏன்னா எம்பெருமானத்தோட மிச்சம் எல்லா விஷயமும் நடக்கிறது இல்ல. போகஸ்தான பரிபூர்ண நிகில ஜகத்து, இதெல்லாம் சேர்ந்தது அந்த ஜகத்து, இதெல்லாம் சேர்ந்தது அந்த ஜெகத்து. இப்படிப்பட்ட ஜெகத் இருக்கணும். இதனுடைய உதய விபவ லய லீலம், இதனுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை லீலையாக உடையவன், லீலையாக உடையவன். அப்புறம் இது உபய, இது வந்து ஒரு ஜெகத் காரணத்துக்கு இதுவாச்சா. அடுத்து அஸ்பிருஷ்ட அசேஷ தோஷ அனவதிக அதிசய ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜ பிரபதி அசங்கேய கல்யாண குணகண நிதினு போட்டு. அடுத்து இது ஹே பிரசனீகம், அஸ்பிருஷ்ட அசேஷ தோஷ, எந்த விதமான ஒரு தோஷமும் படாதவன் இல்லாதவன். அனவதிக, சரி தோஷம்தான் இல்லைன்னா நல்ல குணங்கள் இருக்காங்க, கல்யாண குணங்கள் இருக்கான்னு கேட்டா அனவதிக்க அதிசய எல்லாம். ஏன்னா நமக்கும் அந்த குணங்கள்லாம் கொஞ்சம் லவலேசம் உண்டு, ஜீவாத்மாக்களுக்கும் உண்டு. பரமாத்மாவுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, ஜெகத் வியாபார வர்ஜம், மிச்சம் எல்லா லட்சணங்களும் ஜீவாத்மாக்கும் பொருந்தும். அதனால்தான் போட்டார். ஆனா அனவதிக்கு அதிசயம் நம்ம கிடையாது, அதிகம்னா லிமிட் இல்லாத அவதி, அனவதி லிமிட்லெஸ், அதிசய எக்ஸீடிங்லி ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா இருக்கணும். பிரபுத்தினா முதலியவைகள், அசங்கேய கல்யாண குணகம் எண்ணிலடங்காத கல்யாண குணகண நிதினு போட்டுட்டார். ரெண்டாவது ஸ்வ அபிமத அனுரூப ஏகரூப அச்சிந்திய திவ்ய அத்புத நித்திய நிரவத்திய நிரதிசய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமார லாவண்ய யுவனா தியனந்த குண, அங்க இது ஹைபன் போட்டிருக்கா, ஹைபன் பண்ணா குணநிதி திவ்ய ரூபம். சரியா, இப்ப ஒவ்வொன்றா சொல்றாரு. முதல்ல சொன்னது பஞ்சாசத்துல கேட்டுருக்கா, பரதாசேஷத்துல சொரூபம் உண்டு ரூபம் உண்டு, அடுத்து குணம் விபவ ஐஸ்வரிய அதே ரீதியில கொண்டு போறது. சொரூபம் வேற ரூபம் வேற, ரூபம்னா திவ்ய மங்கள ரூபம் விக்கிரகம். அது சொரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இருக்கணும், அதுதான் அந்த சத்தியத்துவம் இத்தியாதிகள் சொரூபம். சொரூபத்தை நம்மளால கன்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம். திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கணும், அதுவும் நம்ம கஷ்டம் தான். ஏன்னா அதெல்லாம் அங்க இருக்கு, அதுதான் வரதராஜனை கொண்டாடுறது. வரதராஜன் நீ தான், உன்னுடைய உன்னை தியானம் பண்ணதுனாலே அது கிடைக்கிறதுன்னு சொல்லணும். அப்படி சொன்னா முதல்ல ரூபம் ரூபத்துக்குண்டான குணங்களை சொன்ன, இங்க அபிமத அனுரூப ஏகரூப அச்சிந்த வித்யாத்புத நித்திய நிரவத்திய, தனக்கு ஏற்றால் போல சொரூபத்தை ஒத்த ஒரு ரூபம் ஒரு ஆகாரம் உண்டு. அனுரூப ஏகரூப ஒரு ரூபம் உண்டு, அச்சிந்திய அது அன்இமேஜினபிள், திவ்யமா இருக்கு, பிராகிருதமா இல்ல அத்தமா இருக்கு, நித்தியமா இருக்கு. நிரவத்தியம்னா இந்த தோஷமும் இல்லாம இருக்கு, அவத்தியன தோஷம் நிரவத்தியமா இருக்கு. நிரதிசயன எக்ஸீடிங்லி, ஔஜ்வல்யம்னா பிரகாசமா இருக்கு, சௌந்தர்யம்னா அழகு, சௌகந்தியம்னா வாசனை இருக்கு, சௌகுமாரின டெண்டரா இருக்கு, லாவண்யம்ன்றது அவயவ சோபான்றது லாவண்யம், லாவண்யம் அவயவ அவயவ சோபை, சௌந்தர்யம்ன்றது சமுதாய சோபம், மொத்தமா அழகு. லோகத்துல சில பேருக்கு சௌந்தர்ய சோபம் இருக்கும், உத்து பார்த்தா அவயவ சோபம் இருக்காது. சில பேருக்கு அவயவங்கள் சோபமா இருக்கும், உத்து பார்த்தா சௌந்தர்ய சோபம் இருக்காது. அது மாதிரி பெருமாள் கிடையாது. லாவண்ய யௌவனம்னு சொன்னா ஜர ஜரா கிடையாதுன்னு அர்த்தம். அதாவது இந்த யவனம்னு சொன்னா என்ன தப்பு கேட்டா, எப்பயுமே மாறாத ஒரு இதுன்னு அர்த்தம் தான். மாற்றம் இருந்ததுன்னா ஜெரையா இதுவும் சொல்றதுக்கு கம்மியா. சரியா, யவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபம், திவ்ய ரூபம் சொல்லிச்சு அவருடைய விக்கிரகம் ரூபம். ஸ்வரூபத்துக்கும் மட்டும் இல்ல ரூபத்துக்கும் கிடையாதுன்னு சொல்றதுக்காக ரூபம். அடுத்து வாங் மனசா பரிச்சேத்ய ஸ்வரூப சுபாவம், வாக்கு மனசு இதனால் அபரிச்சேத்ய, பரிச்சேத்யம்னா பிரிச்சு சொல்றது இவ்வளவுதான் சொல்றது ஏத்தான் கிடையாம சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்வரூப சுவாவம், ஸ்வரூபத்தையும் சுபாவத்தையும் உடையவர். அபார காருண்ய சௌசல்ய வாத்சல்ய ஔதாரிய ஐஸ்வர்ய மகோதின். இப்ப இதான் ரொம்ப முக்கியமானது. இந்த கருணைன்ற தயின்றது இல்லாட்டி மிச்சம் எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. சுயாவினா பாவாக தோஷா பவேயுரேன்னு சொல்ற தயாசத்திரத்துல, தயாதேவி நீ மட்டும் இல்லைன்னா பகவானுக்கு எத்தனை குணங்கள் இருந்தாலும் எல்லாம் தோஷங்கள் தான் அமையும். ஏன்னா கருணை இல்லாட்டி என்ன பிரயோஜனம், பிரயோஜனம் இல்லைன்றது. அது மாதிரி அபார காருண்ய சௌசீல்ய, சௌசீல்னா வந்து பழகிறது, சௌசீல்யம் வாத்சல்யம் ஔதாரியம் முனிபிஷண்டா நான் சொல்றேன், மெக்னானிமஸா இருக்கிறது, எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்கறது, அப்படிப்பட்ட ஐஸ்வர்ய மகோதியம். கொல்ல குறைவிட்டிலன் அப்படின்னு சொல்றார். இங்க வரைச்சு தமதனைத்தம் தாம் வழங்கி மிக விளங்கும் சொல்ற அடைக்கலப்பத்துல தமதனைத்தம் தாம் வழங்கி மிக விளங்கும். சரி குடிச்சுட்டானே அதுக்காக அவனத்தை குறைவாக்காம பார்த்தா அக்ஷய பாத்திரம் மாதிரி எடுக்க எடுக்க ஃபுல்லா இருந்துட்டே தவிடக்கூடிய ஐஸ்வர்யமான அனாலோசித விசேஷாசேஷ லோகசரண்யம். காரணம் இல்லாம யோசிச்சு வரது இல்லை, அப்படியே இருக்கக்கூடிய ஒரு லோகத்துக்கு சரண்யன். இவனுக்கு தான் நான் சரண்யன், இவனுக்கு இல்லைன்ற எண்ணமே கிடையாது. மொத்த பிரபஞ்சத்துக்கும் சரண்யன் வந்துட்டான். பிரணதார்த்தி ஹரன்னு போட்டுட்டார். பிரணத்த ஆர்த்தி ஹரஹ, வணங்கினவாளுக்கு தன்னை சரணவாளுக்கு அவளுடைய துக்கத்தை போக்குபவன். ஆசுத வாத்சல்ய ஏக ஜலதின், ஆசுதாளுக்கு வாத்சல்யத்தை காட்டக்கூடிய ஏக ஜலதின் போட்டுட்டார். அகில மனுஜ நயன விஷயத்தாம் கதம். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, கிருஷ்ணா வந்து அவதரிச்சிருக்கான். கிருஷ்ணா வந்து அவதரிச்சிருக்கான்னா ஏதோ பாண்டவாளுக்கு மட்டும் அப்படின்னு இல்ல, அகில மனுஜ நயன சகல மனுஜ நயன மணி போட்டுண்ட. இங்க அகில மனுஜன் பண்ற எல்லா அனைத்து விதமான எல்லா கண்களுக்கும் விஷயத்தாம்னா பார்க்கும்படியாக கதம் அஜகத்வஸ்வபாவம் போட்டது முக்கியமான விஷயம். சரி கிருஷ்ணா வந்திருக்கானே, கிருஷ்ணா வந்திருக்கிறதுனால இவ வந்து இது இன்ஃபீரியரிட்டி பரரூபான்னு கேட்டா, அஜகத் ஜகத்னா விட்டுட்டு வருது, அஜகத்னா எதையும் விடல. அவ பெருமாள் அச்சையில் இருந்தாலும் சரி விபவத்தில் இருந்தாலும் சரி அபராக்கிருதமான திருமேனி தான். அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறதுக்காக போட்டுனார். அஜகத் ஸ்வஸ்வபாவம். அப்ப ராமனா வந்தானே, ராமனா வரைச்சு எதுவும் காட்டலேன்னு சொன்னா அப்படி ஒரு சங்கல்பம் காட்டக்கூடாதுன்னு, காட்டலேன்றதுக்காக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சமுத்திரராஜன் அங்கங்க காட்டுற அதிமானுஷ்ட சொல்லிச்சு, சமுத்திரராஜன் போய் சடாதி பண்றாரு, வெயிட் பண்ண வேண்டியதானே, உடனே கோபம் வந்துருது, இது அம்படிப்போம் என்ன பண்ற பாருன்னு அம்ப விடுறது இதுவா இருக்காரு. அப்ப அங்கங்க என்ன பண்றாரு, கொஞ்சம் அவரையும் தெரியாம அந்த அதிமானுஷமானது வெளி வந்துடுறது. அதுதான் கேக்குறாரு, என்ன சபரிக்கு இது பண்ண, ஜடாய்க்கு இது பண்ண, இதெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாரு. அது மாதிரி அஜஹஸ்வஸ்வபாவம் வசுதேவ கிருஹே, வசுதேவ கிருஹத்துல பிறக்கச்சே கூட என்னமா பிறகு அஷ்டபட்சத்தோட தான் வர்றாரு. அப்பதான் தேவிக்கு ஸ்துதியை பண்ணிட்டு வேணாம்ப்பா இதெல்லாம் குறைச்சிக்கோ, ஏற்கனவே உனக்கு ஆபத்தா இருக்கு, நீ மாட்டுக்கு இதெல்லாம் கேட்காம யாரும் எட்டு கையில ரெண்டு கை போறோம், ரெண்டு கை இருந்தாலே உன்னை பாத்துக்கிறது, அதனால எல்லாத்தையும் மறைச்சிக்கோன்னு சொல்லி மொத்தத்தையும் மறைச்சிக்கிறார். மறைச்சு ஒரு குழந்தையா தானே மாத்திக்கிறார். வசுதேவ கிருஹேன்னு போட்டுட்டார், காராகிரகம் தான் ஆக்சுவலா, இதனால வசுதேவ கிருஹே. அவருடைய அதுலயும் என்ன சோஷியலையும் பாருங்க, ஜெயிலனால பரவாயில்ல, அங்க வந்து பிறக்கிறார், ரிலீஸ் ஆகுறதுக்கு வெயிட் பண்ணல, அங்கேயே பிறக்கிறார். அவதீர்ணம், அவதீர்ணம்னா அங்க வந்து இறங்கிய பிறந்த அனவதிக்க அதிசய தேஜசா நிகிலம் ஜகத்து பாசயந்தம் சத்திய பாசா சர்வம் பாத்தீங்கன்னு. அவருடைய சூரியனுக்கு எங்க வெளிச்சம் வந்ததுன்னு கேட்டா, அது பிரம்மாவோட தேஜஸ்ல இருந்தா எல்லாம் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் பாசிக்கிறதோ எல்லாமே அவருடைய தேஜஸ்னால. அந்த தேஜஸ் எப்படி அனவதிக்க அதிசய தேஜஸா நிகிலம் ஜெகத்து, மொத்த ஜெகத்தையும் பாசயந்தம் பிரகாசிக்கக்கூடிய ஆத்மகாந்தியா விஸ்வம் ஆப்யாயந்தம் பஜதே. ஆத்மகாந்தியான்னு சொன்னா தன்னுடைய காந்தியினால விஸ்வத்தை என்ன பண்றான், ஆப்யாயந்தம் போஷித்து கொண்டு தேஜஸ்னாலே போஷிக்கிறான். பஜதே மாம் பஜதே, அந்த மாம்புடல இவ்வளவு விசேஷங்கள் போட்டுட்டார் பாஷ்யக்காரர். அதான் அவருடைய பக்தி இங்க அப்படியே நமக்கு இங்க வெளிப்படுறது. பஜதே இருக்கு இதுல வேதா சங்கிரகத்துல நிறைய இடத்துல மாதிரி பெருமாளை பத்தி சொன்னோன்னா கடகடகடம் அவருக்கு எல்லாம் அனுப்பணும். சேவத்தை உபாஸ்தே இத்தியர்த்தா, அதான் முக்கியம். இப்ப பஜத்தேன்னு என்ன அர்த்தம், இப்ப சேவத்தே உபாஸ்தே எல்லாம் தியானம் பண்றது எல்லாம் ஞான விசேஷம்தான் சொல்ல போற. அடுத்ததுல சமே யுத்ததமோ மதஹா, இப்படிப்பட்டவன் இருக்கானே தன்னுடைய ஆத்மா சாட்சா்காரம் பண்றதுக்காக என்ன செய்கிறான், என்ன செய்கிறான் விட என்னையே அடையணும்னு எவன் ஒருத்த என்ன சேவிக்கணும்னோ அவன் தான் எனக்கு யுத்ததமஹா, இஸ் மோஸ்ட், இஸ் த பெஸ்ட் அகார்டிங் டு மீன் சொல்றது. ச சர்வேபியா சிரேஷ்டதமஹா இது சர்வம் சர்வதா யதாவஸ்திதம் ஸ்வதயேவ சாட்சாத் குருவன் அகம் மன்யே அப்படின்னு எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய நான். முந்தின இதுல போட்டா பாருங்க, அதே தான் இங்க அவன் கேட்கிறான்னு அதே இங்க அழகா கொண்டு வர பாருங்க. என்ன சொல்ல கேட்டான் அர்ஜுனன் 733 பத்தியத்துல இல்லையா, 733 நடுவுல பாருங்க. தம் ஏனம் சம்சயம் அசேஷதா சேத்து மரசி ஸ்வத பிரத்யக்ஷேன யுகபது சர்வம் சர்வதா ஸ்வதையேவ பஷ்யதா சத்தஹான்னு போட்டார் நடுவுல. பிரத்யக்ஷேன யுகபது 39 லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தன்னைத்தான் பகவான் சொல்றாரு போட்டுட்டார். இங்க சர்வம் சர்வதா யதாவஸ்திதம் ஸ்வதையேவ சாட்சாத் குருவன் அகம் மன்னியன்னு சொன்னார் அர்ஜுனன். அங்க சொன்னதா பாவிச்சு சொன்னார், இங்க தானே சொல்றார் எல்லாவற்றையும் யுகபத்து பார்க்கக்கூடிய சாட்சாத்கரிக்கக்கூடிய நான் இவ்வாறு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாத்பரியம் ஆறாவது அத்தியாயத்தினுடைய இது முடியுது. ஓம் தத்ததி ஸ்ரீமத் பகவத்கீதாது உபனிஷத்து பிரம்ம வித்யாயம் யோகசாஸ்து கிருஷ்ணாஜின சம்பாதே யோகாபியாச யோகோ நாம சஷ்டோத்தியாயன்னு இங்க முடியுது. சப்தமோத்தியாய கொஞ்சம் பார்க்கலாமா? டைம் டைம் இருக்கு. சரி, ஆரம்பிச்சுட்டு சப்தமோத்தியாய பிரதமேன அத்தியாயசக்கேன பரமப்ராப்திய பூதஸ்ய பரஸ்ய பிரம்மணஹ நிரவத்யஸ்ய நிகில ஜகதேக காரணஸ்ய சர்வஜ்ஞஸ்ய சர்வபூதஸ்ய சத்யசங்கல்பஸ்ய மகாவிபூதேஹே ஸ்ரீமதோ நாராயணஸ்ய ப்ராப்த்யுபாய பூதம் ததுபாசனம் வக்தும் தங்கபூதம் ஆத்மஜான பூர்வக கர்மானுஷ்டான சாத்தியம் ப்ராப்துஹு பிரத்யகாத்மனஹ யாதாத்ய தர்சன முக்தம். பிரத்யகாத்மனஹ யாதாத்ய தர்சன முக்தம். இதுல பிரதமேன அத்தியாயசக்கேன இதாவது ஆபரேட்டிவ் பார்ட். முதல் ஆறு சர்க்கங்களால் பிரத்யகாத்மனகன்னு சொல்லச்சு ஜீவாத்மாவனுடைய யாத்தாத்மியன யதாத்ம உள்ளது உள்ளபடி பார்க்கறதுக்கு உண்டான வழியை சொன்னார். அதுக்கு நடுவில் எதுக்கு அது எதுக்குன்னு கேட்டா அது அது எதுக்குன்னு கேட்டா தது அங்கபூதம் எதை எதனுடைய அங்கபூதம் உபாசனத்துக்கு அங்கபூதம். எதோட எதை பத்தின உபாசனை? பிரம்மத்தை பத்தி. அந்த பிரம்மம் எப்படி இருக்குன்றதுக்காக நிரவத்தியச நிக்கலஜன மொத்த விசேஷத்தையும் போட்டுந்தது. அப்படிப்பட்ட பிரம்ம பிராப்திக்கு உபாய பூதமா இருக்கக்கூடிய அந்த கர்மயோக ஞான யோக அதுக்கு ரிசல்ட்டா இருக்கக்கூடிய ஆத்ம சாட்சா்காரம் அதையும் சொன்னார்னு ஆரம்பிக்கிறார். இதுலயும் விசாரம் பண்றார். இந்த அத்தியாயத்துக்கு இன்ட்ரடக்ஷன் இதை கொடுத்து அடுத்து கண்டினியூ பண்றார். எப்படி தன்னை உபாசிக்கணும்ன்றதுல மேல சொல்ல போறார் ஏழாவது அத்தியாயத்துல. அதை வந்து நம்ம அடுத்த இதுல கண்டினியூ பண்ணலாம். பவிதாத்மாய கல்யாணகுலசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.